ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாசரி வத்சவம்சகலசோதிகல்பவ்ருக்ஷம் ஸ்ரீவாசலக்ஷ்மணசூரிசுதம் சுசீலம் ஸ்ரீவாசசம்யமி குரோ பதாப்ஜபிருங்கம் ஸ்ரீராகவார்யகுருமன்மஹமாஷ்ரயாமி ஸ்ரீசைலவம்சோத்பவசோமயாஜி நாராயணார்யாப்தசமஸ்தபோதம் தத்பௌத்திரமீடே வரதார்யசூனும் ஆட்யம் குணேரீஜ்ஞ வராஹவர்யம் பிதாமஹஸ்யாவி பிதாமஹாய பிராசேதசாதேசஃபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத் தேவாதிநாசகமலாவிரதநேஷபூர்வாம் தீப்தாந்தராம் குலபூஷணநாசமுக்யைஃ ராமானுஜப்ரபிருதிபிஃ பரிபூஷிதாக்ராம் கோப்த்ரீம் ஜகந்தி குருபங்கிமஹம் ப்ரபத்யே விசந்து மேலே சதா துரியாக தயாதரங்காந்தராஷ்கடாட்சாக ஸ்ரோத்ரேஷு பும்சாமிருதம் சரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்கிருதகாமதேனும் வந்தே தம்யமினாம் துரந்தரமஹம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினாம் நிததிஷா ருந்தானமந்தானய தத்தம் ஏன தயாசுதாம் குனிதினா பீத்வா விசுத்தம் பயா காலேன கரிஷைலகிருஷ்ணதரஹ காங்காதிகம் வருஷதி விஸ்வாச விஷ்ணுபத பக்தி விரக்தி சூன்யம் விப்ரஷ்டகிருத்யம் அபிமாம் விஷயேஷு சக்தம் வித்வத்சபானுகதி யோக்யமிஹாதானோ வேதாந்த சூரி சரணோ சரணம் ப்ரபத்யே பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதா சாஃபாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகே முனிசிம்ஹஸ்ய கவிதா வனசாரிணஹ சுன்வன் ராமகதாநாதம் கோணயாதி பராங்கதிம் யப்பிபன் சததம் ராமச்சரிதாமிருதசாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராஜேதசமகல்மஷம் கோஷ்பதீகிருத வாராசிம் மஷகீகிருதராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே நிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகீ சோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் மனோதரம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வாமரயூகமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சரசா நமாமி உல்லங்கியசிந்தோ சலிலம் சலீலம் யோகமன்யம் ஜனகாத்மஜாயாஹ ஆதாய தேனைவ ததாஹலங்காம் நமாமிதம் பிராஞ்சலிராஞ்சனேயம் ஆஞ்சநேயமதிபாடலானம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி கோமானந்தனம் யத்ர யத்ர ரகுநாசகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நவதராட்சசாந்தகம் வேதவேத்தியே வரே பூசி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா ஜயத்யாசிரிதசந்திராசத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரமஹ்யோமபாஸ்கர துயரமேதரு துன்பயில்ல வினைகளாய் அவையல்லனாய் உயரமில்லதோடு சோதியாய் உலகேழு உண்டு உமிழ்ந்தான் தன்னை அயரவாங்கு நமந்தமர்கரு நெஞ்சினை அச்சுதன் தன்னை தயரதற்கு மாந்தன்னயன்றி மத்திலேன் கஞ்சமாகவே சோகம் தவிர்க்கும் சுருதி பொருளன்று சொல்லுகின்றோம் நாந்தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரியவோர் காகம் விழைத்திட கண்ணடிவே செய்த காகுத்தனே குசலவாழ் நேத்திகி அயோத்தியா காண்டம் பாதுகா பட்டாபிஷேக பரியந்தம் நேத்திக்கு கானம் பண்ணாள். இன்னைக்கு ஆரண்யகாண்டம் ஆரம்பிக்கிறது. ஆரண்யகாண்டத்தில் இந்த காண்டத்தில் தான் பெருமாள் சீதையை இழந்து தவிக்க போகிறார். ராமன் சாட்சாத் பரபிரம்மம் அப்படிங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் இல்லை. அப்போது சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், பரபிரம்மத்துக்கு சோகம் உண்டா? பரபிரம்மா பரபிரம்மத்துக்கு ஆனந்த ஸ்வரூபமாச்சே பரபிரம்மம், ஞான ஆனந்தமயம் தேவம் சொல்கிறோமே, ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாரத்தின்னு சொல்கிறச்சே ஆனந்தமயம்னு சொன்னோமே. ஆனந்தம் அப்படின்னா எப்படின்னா எப்போ பாரு சந்தோஷமாகவே இருக்கிறதுனா ஆனந்த ஸ்வரூபம். அது வேதம் சொல்கிறச்சே ஆனந்தோ பிரம்மே வித்யஜானாத் அப்படின்னு உபனிஷத்தில் சொல்லிட்டு வேதம் பகவானுக்கு ஆனந்த ஸ்வரூபன் பகவான் அப்படின்னு. அது அது மட்டும் இல்லாமல் இந்த ராமாயணத்தில் நாம் பார்க்கக்கூடிய ராமன்றவன் பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்லியிருக்கு. அதை வால்மீகி பல இடத்துல சொல்கிற எப்படி அப்படின்னா, பாலகாண்டத்துல பகவான் தான் வந்து ராமனை அவதாரம் பண்ண போறாருன்றத அனுபவிச்சோம். பாலகாண்டத்திலேயே விஸ்வாமித்ரர் அகம்வேத்தி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம்னு சொன்னார். அதுக்கப்புறம் பரசுராமர் ராமன் கிட்ட வந்து, நீர்தான் மதுசூதனன் ஹயக்ரீவன், ஹயக்ரீவ அவதாரம் பண்ணவர் நீர்தான் பரபிரம்மன், அக்ஷயன் மதுசவதாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம் அப்படின்னு பரசுராமர் சொல்றார். அதுக்கடுத்தது அயோத்தியா காண்டத்துல ஜக்ஞே விஷ்ணு ஸ்தனாதனஹா வால்மீகியே சொல்ற, விஷ்ணுதான் அவதாரம் பண்ணியிருக்கார் ராமனா அப்படின்னு அயோத்தியா காண்டத்துல சொல்ற. அரண்ய காண்டத்துல ஜடாயுவை வைகுந்தத்தேற்றி, வைகுந்தத்துக்கு மீதி பேர்லாம் அனுப்ப முடியாது, நம்மாத்துக்கு நம்ம தான் சாவியை திறந்து வந்திருக்க கெஸ்ட் அனுப்ப முடியுமே தவிர, நம்மாத்துக்கு பகதாத்துக்காரெல்லாம் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டம்ன்றது பெருமாள் நாராயணனுடைய லோகம், அந்த லோகத்துக்கு ஒருத்தர் அனுப்புகிறார் அப்படின்னா சாட்சாத் நாராயணனா இருந்தால்தான் அப்படி அனுப்ப முடியும். இன்னைக்கு ஜடாயுவ வைகுந்தத்துக்கு ஏற்ற போறார் பெருமாள். கிஷ்கிந்தா காண்டத்தில் பகவான் நாராயணன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஹனுமான் புரிஞ்சுண்டார் இவர் சாட்சாத் லோகநாசகா புறா பூத்வா புக்ரீவம் நாதமிச்சதிங்கிற இடத்துல இவர் லோகநாதன் அப்படின்றார். அது மட்டும் இல்லை, தார யாருன்னா வாலியோட மனைவி, அவர் சொல்றா தொம் அப்பிரமேயஸ்ச துராசனஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்டன்னு, தொம் அப்பிரமேயஸ்ச அப்படிங்கிறா. நீர் அப்புறமே என்ன அர்த்தம்னா, இந்த ராமாயண உபன்யாசம் கேட்டதுனால உண்மை புரிஞ்சுக்கிற முடியாது, உண்மோட லெவலே வேற. ராமாயணம் மட்டும் இல்லை, வேதத்தை வேதமே கை விரிக்கிறது. அப்ராஹியமனசா சகா அப்படின்னு சொல்லி வேதத்தினாலேயே பகவானோட குணங்களை சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ இருக்கும் பகவானை இதுக்குள்ள அடக்கிட முடியாது, அந்த மாதிரி பரவி இருக்கிற ஒரு பெருமாள். சரி, கிஷ்கிந்தா காண்டம் வந்து சுந்தரகாண்டத்திலே ராவணன் கிட்டேயே போய் ஒரு ராமாயண உபன்யாசம் பண்ணுற காஞ்சனையர் திருவடி. என்ன அப்படின்னா, ஒன்னால லோகத்தை சிருஷ்டி பண்ண முடியும், ஆனா எங்க ராமன்னால சிருஷ்டி பண்ண உலகத்தை சம்ஹாரம் பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி இருக்கிறது இருக்கிறபடி சிருஷ்டி பண்ண முடியும். புனரேவோ தசாஸ்திரட்டும் சக்தோ ராமோ மகாயசாகான்னு சுந்தரகாண்டத்தில் அவர் நாராயணன்றத ஆஞ்சநேயர் சொல்றார் ராவணன் கிட்ட. யுத்தகாண்டத்தில் ராமன் விஷ்ணு அன்யாமகே ராமன் மானுஷம் தேகமாஸ்திதம் ராவணன் இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றா, ராவணனே சொல்றான், எஸ்ய விக்ரமம் ஆசாத்திய ராட்சதாக நிதனங்கதாக தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம் அப்படின்னு. இப்ப ஏற்பட்ட வீரத்தை பார்த்தா விஷ்ணு தான் இவன் நாராயணன் தான் வந்திருக்கான்னு ராவணனே சொல்றான். ராவணன் செத்து போனதுக்கு அப்புறம் ராவனுடைய ஒய்ஃப் மந்தோதரி, அவனை மண்டோதரி மண்டோதரிங்கிறா, அவ பேர் மந்தோதரி. மந்தோதரின்னா உதரம்னா வயிறு, மந்தமா இருக்குமா, ஒல்லியா இருக்குமா, நம்மள மாதிரி பெருசா தொப்ப கிப்ப எல்லாம் இல்லாம இந்த உதரம் அமுங்கி உள்ள இருக்குமா, அதனால அவளுக்கு மந்தோதரின்னு பேர். அவ வந்து சொல்றா, தமச பரமோ தாதா சங்க சக்கர கதாதரஹா, சங்க சக்கரம் வச்சிருக்கிற நாராயணன் நீ அப்படின்னு சொல்ற. கடைசி பட்டாபிஷேகத்துல சாட்சாத்து நாராயணா அப்படின்னு சொல்லி வால்மீகியே முடிக்கிறார். அதுல இருந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வந்திருக்க ராமன்றவர் சாட்சாத் நாராயணன் அப்படின்னு. அப்ப அந்த நாராயணனுக்கு வேதத்துல என்ன லட்சணம் சொல்லியிருக்கு, அவனுக்கு சோகமே கிடையாது, ஆனந்த ஸ்வரூபம் தான் நாராயணன் சொல்லியிருக்கா. ஆனா இன்னைக்கு நான் பார்க்க போற ராமன் ஒவ்வொரு அழ போற கொண்டாட்டிய பறி கொடுத்துட்டு. அப்ப இது எப்படி நாராயணனுக்கு சோகம் கிடையாது, சோகம் வந்தது இந்த ராமாயணத்துல ராமன் ராமன் வந்து நாராயணன் சொல்றீங்கோ, சோகம் இருக்கும் சொல்றீங்கோ, ஒன்றும் புரியலையே அப்படின்னா கொஞ்சம் சூக்மமான விஷயம். ராமன் எதுக்கு அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, மனுஷியனா இருந்துட்டு மனுஷியனுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு, அப்படி கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் தர்மத்திலேருந்து விலகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு காண்பிக்கிறதுக்காக. அதனாலதான் துயரி மலியும் மனுஷன் பிறவியில் தோன்றி, மனுஷிய பிறவியில தோன்றி கண்காண வந்து துயரங்கள் செய்து, துயரங்கள் செய்துன்னா அடுத்த வாழ் கஷ்டப்படுத்தல பெருமாள், தன்னைதானே கஷ்டப்படுத்திட்டார். கஷ்டப்படுத்திட்டு தன் தெய்வ நிலை உலகில் புக வைக்கும் அம்மா, அப்படி இருந்தாலும் தான் தெய்வம் அப்படிங்கிறத காமிச்சார். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, மனுஷியாளுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும், ராமன் கஷ்டப்பட்டதோடவா நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம், ஆனா நம்மளால தர்மத்துல இருக்க முடியல. பகவான் மனுஷனா இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு தர்மத்திலே இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் இந்த ராமாவதாரம் இப்ப மேல சீதையை பதவி கொடுத்துட்டு தவிக்க போறது அப்படிங்கிறது. மேல கதா கதா விஷயத்துக்கு போவோம். அரண்யகாண்டம், பரதன் பாதுகாப்பட்டார், பரதனுக்கு பாதுகமும் அரசமையின்றி பாதுகையும் ராஜ்யத்தையும் கொடுத்துட்டு பகவான் நாம சித்திரக்கூட்டத்திலேயே இருக்க வேண்டாம், சித்திரக்கூட்டத்துல இருந்தா ஒரே பரதனுடைய ஸ்மரணையாவே இருக்கு, அதனால நம்ம வேற இடத்துக்கு போவோம்னு சொல்லி டென்ஸ் ஃபாரஸ்ட், இப்ப இருந்ததே டென்ஸ் ஃபாரஸ்ட், அதை விட மோஸ்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு இடம் தண்டகாரண்யம்னு பேரு. அந்த தண்டகாரண்யம்ன்ற காட்டுக்குள்ள நுழையிற பிரவிஷ்யத்மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மா நுழைந்தார் எங்க அப்படின்னா மகாரண்யம்னா பெரிய காடு, டென்ஸ் காடு, அடர்த்தியான காடு, தண்டகாரண்யம் தண்டகாரண்யம்னு அந்த காட்டுக்கு பேரு. யார் நுழைஞ்சார் அப்படிங்கிறார் வால்மீகி, ஆத்மவானு அப்படிங்கிறார். ஆத்மவான்னு என்ன அர்த்தம்னா பல அர்த்தம் இருக்கு, ஞானவான்னு ஒரு அர்த்தம், ஞானமுடையவன் அப்படின்னு, இன்னொரு அர்த்தம் தன்னைத்தானே புரிஞ்சின்றவன், அப்படி தன்னைத்தானே புரிஞ்சின்றவா தான் காட்டுக்கெல்லாம் போய் வாசம் பண்ண முடியுமா, நம்மளால இது முடியும் இது முடியாது, நம்மளால ரெண்டு வேளை காஃபி இல்லாமல் அந்த ஊர்ல இருக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு நம்ம ஒரு ஒரு ஊருக்கு போறோமோ இல்லையோ அந்த மாதிரி காட்டுல போய் நம்மளால இருக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கிறவாளால தான் அங்கே போய் இருக்க முடியும். அந்த மாதிரி ஆத்மவான் ததரிச ராமோ துர்தரிசா ராம ராமன் அங்க சில பேரை பார்த்தாலாம் யாரன்னா தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளோட கும்பல்லாம் நிறைய இருக்கான், அங்க ரிஷிகள் முனிவர்கள்லாம் அங்க இருக்காளாம், அவளெல்லாம் பார்த்தா அத தேசிகன் சொல்றச்சே தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதா. ரகுவீரகத்தில் சொல்ற தண்டகா தண்டகாவனம்னு தபஸ் பண்ணிட்டு இருந்தா நிறைய பேர் அங்க, இவர் ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவான்னா பெருமாளை நினைச்சுன்னு கண்ணை மூடிட்டே உட்கார்ந்து இருப்பா, பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளே ஒரு நாள் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போவார், அதாவது மனசுலயோ இல்லை எதிர்க்க வந்து. ஆனா ராமன் என்ன பண்ணாருன்னா இவாள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு தானே தேடி போய் இவாளுக்கு அனுகிரகம் பண்ணாரா ராமாவதாரத்துல. ஜங்கம பாரிஜாத பாரிஜாத விருட்சம்ன்றது கேட்டதெல்லாம் கொடுக்கும், ஆனா ராமன் எப்படின்னா ஜங்கம பாரிஜாதனம் நடந்து போய் பாரிஜாத்தன்றது ஒரே இடத்துல இருக்கும் அது எங்கேயும் நகராது, ஆனா ராமன் என்கிற பாரிஜாத்தம் எல்லா இடத்துக்கும் போய் அனுகிரகம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி தேசிகன் வர்ணிக்கிறார். அங்க ராமன் காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரிஷிகள்லாம் உண்டா வந்து ராமனை நமஸ்காரம் பண்ணா, இந்த நமஸ்காரம் ரிஷிகள் பண்றதுங்கிறது ராமன் கிட்ட மட்டும்தான் நடக்கும் வேற யார்கிட்டயும் நடக்காது, ஏன்னா எப்பேற்பட்ட ராஜா கொம்பாதி கொம்பனே வந்தாலும் இந்த ரிஷிகள் கிட்டெல்லாம் வந்தாருன்னு அவைட் பண்ண அவர் தியானத்துல இருக்காரு, அவரே பேச மாட்டார் முதல்ல. அவரோட சிஷ்யன் சின்ன பையன் வேணாது ஒருத்தருமா அசிஸ்டன்ட், அவன் வந்து என்ன பண்ணுவான், வெயிட் பண்ண எங்க சுவாமி ஆச்சாரியன் இப்போ தபஸ் பண்ணிட்டு இருக்கார் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சொல்லியிருக்காரு, எப்பேற்பட்ட தசரதனே வந்தாலும் அதே கதிதான். ஆனா ராமன் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கைகூப்பி நிக்கிறா அப்படிங்கிறப்பவே ராமன் யாருன்னு நம்மளாம் தெரிஞ்சுக்கணும், அப்பன மாதிரி கிடையாது ராமன் வேற ஒண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ராமம் பிராஞ்சலையோ புருவன் அப்படிங்கிறான். அந்த ரிஷிகள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணது மட்டும் இல்லாம கைய தலைமையில வச்சிருந்து பேச ஆரம்பிச்சாங்க ராமன் கிட்ட. அந்த ராமன் அழகாய் ரிஷிகள்லாம் எப்படி வர்ணிச்சா அப்படின்னா, எதை கண்டும் மயக்காத ரிஷிகள் ராமனுடைய திருமையை நீங்க பார்த்து மயங்கினா அப்படின்னா ராமனுடைய திருமையை நீ எப்படி இருக்குன்னா சின்னு இருக்குமா, அழகா இருக்குமா, ரொம்ப தொடக்கு புழக்கெல்லாம் இல்லாம அழகா எது எது எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி இருக்குமா ராமனுக்கு. ரூபசம் ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேட்டதாம் ததுஷு விஸ்மிதாகாராஹ ராமஸ்ய வனவாசினஹ. ரூபசம்ஹனனம் லக்ஷ்மி, அழகான திருமேனி, அந்த திருமேனிக்கு அழகான வேஷத்தை போட்டு வந்திருக்காரு, மரவுடியெல்லாம் ஜட்டையெல்லாம் கட்டி வந்திருக்காரு, அது அழகான வேஷமா இருக்கும் ராமனுக்கு. அந்த அழகை எப்போ நம்ம ஒன்று ஒரு விஷயம் அழகா இருக்கனா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், இப்படி இருக்கே அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரிஷிகள்னா ததுஷு விஸ்மிதாகான்னு சொன்னாலே போறோம், ஆஹா அந்த அழகை ரசிச்சான்னு சொல்றது இல்லாம விஸ்மித ஆகாராக அப்படின்னா அப்படின்னு இன்னால ராமனை பார்த்துட்டு ராமஸ்யவனவாசினா அந்த ரிஷிகள்னா ராமனோட அழகை அனுபவிச்சுட்டு வந்து சொன்னாலும் கையை கூப்பிட்டு தேவயம் பவதாரக்ஷியாகா பவத் விஷயவாசினா நகரஸ்தோ நஸ்தோவா மன்னோராஜாதனேஸ்வரஹா. நீங்க வந்து காட்டுல இப்ப வந்திருக்கேள் ராஜ்யத்தை விட்டுட்டு அப்படின்னு நாங்க அவங்களை பார்க்க மாட்டோம், ராமன் கிட்ட வாழ்ந்த ரிஷிகள் தான் சொல்றோம். என்ன அப்படின்னா நகரமா இருந்தாலும் வனமா இருந்தாலும் நீங்க ராஜா ராஜா தான், சில பேருக்கு அப்படி எப்படின்னா ராஜ்யத்தை விட்டுட்டு அவ வந்தாலும் ராஜாவே ராஜாவாவே பார்ப்பான். அந்த மாதிரி ராமன், நீங்க காட்டுலேருந்து நாட்டிலேருந்து காட்டுக்கு வந்துட்டோம்னு தப்பா நினைச்சுக்காதீங்களோ, நீங்க ராஜா இல்லைன்னு நீங்க வேணா நினைச்சிக்கலாம், நாங்க அப்படி நினைச்சுக்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, நீ உங்களால ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லி இவாழ்ல சரணாகதி பண்றா. கர்ப்பூதாபோதனா, வயிற்றுல இருக்கிற குழந்தை வந்து அம்மா கிட்ட கேட்குமா என்னை காப்பாத்து அப்படின்னு, அம்மாவா பார்த்து என்ன அந்த குழந்தைக்கு பண்ணணுமோ அந்த மாதிரி நாங்கள்லாம் சரணாகத்தாள், நீங்க என்ன பண்ணணுமோ எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி டைரக்டா கேட்கல. ராசுதாள் எங்களை துன்புறுத்துறா காப்பாத்துங்கோ அப்படின்னு கேட்கல, நீங்களா பார்த்து என்ன பண்றீங்களோ பண்ணுங்கோ அப்படின்னு ராமன் கிட்ட பேசுறா. கடைசி அந்த சர்க்கம் முடியச்சே எப்படி பிடிக்கிறாரு அப்படின்னா, தர்ப்பயாமாசுகு ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லி ராமன் வந்து சாதாரணமாக நடப்பாரே தவிர வால்மீகி எப்பபாரு இவரை வந்து பெருமாள் இவரை பெருமாளே கடந்து வந்திருக்கார் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இவ கூட பழகிறவா இருக்காள் இல்லையா, அவள்லாம் காத்து கொடுத்துருவா இவர் யாரு அப்படின்னு. என்ன பண்ணாங்கன்னா அந்த முனிகள்லாம் இப்படி கையை கும்பின்னு பேசி முடிச்சதுக்கப்புறம் ராமனுக்கு அர்க்கபாத்தியங்கள்லாம் கொடுத்து அவள் ஆசிரமத்துக்கு போட்டு பழங்கள்லாம் நிறைய கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் ராமன் எல்லா ஆசிரமத்துக்கும் சஞ்சாரம் பண்ணுற, ஒரு முனிவர் ஆசிரமத்தில் 10 நாள் இருப்பார், இன்னொருத்தர் ஆசிரமத்தில் 1 வருஷம் இருப்பார், இன்னொருத்தர் ஆசிரமத்தில் 3 மாதம், இன்னொருத்தர் ஆசிரமத்தில் 3 நாள் அப்படின்னு ஒரு கணக்கு இல்லாமல் ஒவ்வொருத்தர் ஆசிரமத்துலையும் இருக்கணும், அவளுடைய விருத்துவம் பல நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருந்தாராம். அப்படி இருந்துட்டே இருக்கச்சே ஒரு ராட்சசன் வீராதன் பேரு, அந்த ராட்சசன் நல்ல ஜிஜாண்டிக்காக இருப்பானா, அந்த ராட்சசன் வந்தான், அவன் கையில் ஒரு சூலத்தை வச்சுட்டு இருக்கானா. அந்த சூலம் எப்படி இருந்தது அப்படின்னா, நாமெல்லாம் இந்த அம்மன் கோயிலெல்லாம் சூலத்தில் எரிச்ச பழம் முட்டி வைக்கிற மாதிரி அவனோட சூலத்தில் மானெல்லாம் குத்தி வச்சுருக்கானா, மான் ஒரு 10-15 மான் இந்த 2 சைடு சூலத்திலையும் குத்தி வச்சுருக்கானா, அதுக்கு மேலே முத்தாய்ப்பாக என்ன குத்தி வச்சுருக்கான்னா ஒரு பெரிய யானையோடைய தலையை வச்சு குத்தி வச்சுருக்கானா, கஜசியத சிரோ மகத்து அப்படின்னு சொல்லி வால்மீகி சொல்ல, பெரிய யானையோடைய இந்த மானெல்லாம் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக குத்தி வச்சுருக்கானான்னு தெரியல, பெரிய யானையோடைய தலையை குத்தி வச்சுருக்கானா. குத்தி வச்சுட்டு ராமன் முன்னாடி வந்து, ஏண்டா உங்களை பார்த்த ரிஷிகள் மாதிரி இருக்கீங்க காஸ்டியூமில், ரிஷிகள் மாதிரி இருந்தால் உங்களுக்கு எதுக்குடா பொண்ணு அப்படின்னு சொல்லி சீதையை கையால் தூக்கிட்டு ஓடுறானா. ஓடும்போதே இவாள்லாம் பின்னாடி ஓடி அம்பை எடுத்து விடுறா, விட்ட உடனே பார்த்தேன் இவா ரெண்டு பேர் நம்மளை அடிக்கிறான்னு சொல்லி சீதையை இறக்கி விட்டு இவா ராமலட்சுமணால் தன்னோட தோளில் தூக்கிட்டு ஓடினானா. அப்போ ராமர் பார்த்தார், லக்ஷ்மணா இவனை அடி அப்படின்னு சொல்லலையாம், ஏன் அப்படின்னா நம்ம போகிற வழியில தான்ப்பா இவன் போகிறான், கொஞ்ச நேரம் சவாரி ஓட்டலாம், நம்ம நடக்க வேண்டாம் திருப்பி அப்படின்னாராம். ஆனால் திருப்பி கையோட சீதையை பார்த்துட்டா சீதை அழுதுண்டே வராளாம் பின்னாடி, ஐயோ என்ன இது அப்படின்னு தெரியாமல் ஒரு ராட்சசனை வந்து தூக்கின்னு போகிறானே அப்படின்னு அழுதுண்டே இருக்கிறத பார்த்தாரா ராமன். சரிப்பா டைம் ஆகிடுது, கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம், இவன் நம்மளை கூட்டின்னு வந்துட்டான், இவன் கையை வெட்டு அப்படின்னாராம். இவன் கையெல்லாம் வெட்டி காலெல்லாம் வெட்டிங்கன கீழே வீழ்த்தினானா. அப்போ அவனே சொன்னானா, எனக்கு பிரம்மாவோட சாபத்தினால நான் ராட்சசனாக ஆயிருக்கேன், இப்போ என் கையை யார் வெட்டுவாளோ அவள் தான் ராமலட்சுமணான்னு பிரம்மா என்கிட்ட சொன்ன, நீங்கள் தான் அந்த ராமலட்சுமணான்னு நான் தெரிஞ்சு போட்டு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டானா. என்ன ஹெல்ப் அப்படின்னு ஒன்னே, என்னை அப்படியே புதைச்சிடுங்கோ, புதைச்சிட்டு என்ன எனக்கு இன்னொரு என்னோட பழைய தேகமே கிடச்சிடும், பழைய உடம்பு எனக்கு கிடச்சிடும், அதனால் என்ன புதைச்சிடுங்கோன்னு சொன்னோடனே லட்சுமணர் பார்த்த, பெரிய லக்ஷ்மணா நீ பெரிய ஒரு இடம் பண்ணுப்பா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ராட்சசன் ஒன்றியோ, இவன் திடீர்னு ஏந்திக்கிட்டு வந்துட்டான்றதுக்காக பெருமாள் இவனோட கழுத்தில் காலை வச்சுட்டே நிற்கிறான். இவன் படுத்துட்டு இருக்கான், கடைசி காலத்தில் அந்த மாதிரி கிடைக்குமா இருக்கான, அவனுக்கு கிடைச்சிருக்கு அந்த ராட்சசனுக்கு. அப்படி கழுத்தில் அவன் படுத்துட்டு இருக்கிறதே இவன் இவன் கழுத்தில் பெருமாள் காலை வச்சுட்டு நின்றாரான். அவன் பெருசாக ஒரு இடம் பண்ணதுக்கப்புறம் அப்படி உருட்டி விட்டாடா, உருட்டி விட்டு மண்ணை போட்ட உடனே அப்போது ஆஹா சந்தோஷம் ஆஹான்னு கட்டிகிட்டே இருந்தான் அவன். அது புது தேகம் கிடச்சிது, தேகம் கிடச்சவொடனே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அது தேசிகன் சொல்கிறதே விராத அறிவு சார்தூலா அப்படிங்கிற விராதன் என்கிற மானுக்கு புலி மாதிரி இருந்தவர் ராமன் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். அப்புறம் பொதுச்சிட்டு இவா கிளம்பினான். அதுக்கப்புறம் சரமங்கர் அப்படிங்கிற ஒரு ஆசிரமம், அது அவர் ஒரு ரிஷி, அந்த ஆசிரமத்துக்கு போகிறதே வானத்திலேருந்து இந்திரன் வரதை பார்த்துட்டு ராமன் சொல்ல இந்திரனா இருக்கும் இது அப்படின்னு சொல்லி அவனையே அந்த இந்திரன் வந்து சரபங்கர் ஆசிரமத்துக்கு வரான். எதுக்கு வரான்னா அவரோட டைம் முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சிடுச்சுன்னா அவனை மேலே ஐட்டு போகிறதுக்காக இந்திரன் வரான். ஆனால் வந்த இந்திரனா அந்த சரபங்கர் இந்த ரிஷி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா கொஞ்ச தூரத்தில் கொஞ்ச நேரத்தில் ராமன் இங்கே நம்ம மாத்துக்கு வரப்போற, அவரை விட்டுட்டு நான் உங்க கூட வரதுங்கிறது நல்லா இருக்காது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நம்மளாம் அப்படி இருக்க முடியுமாண்ண, நம்மளை வந்து தரதரமையுதுன்னு போவா மேலேருந்து வரச்சே. ஆனால் சரபங்கருக்கு அவ்வளோ பிரபாவம், அதை தாண்டி வர வர ராமர் ராமருக்காக இது வேணா நடக்கும்ங்கிறத காமிக்கிறான். வந்த உடனே ராமன் வர சரபங்கரோட ஆசிரமத்துக்கு வந்து சரபங்கர் ராமன் முன்னாடியே தன்னோட தேகத்தை பகவான் நாமாவை சொல்லி பஸ்மமாக்கின்றாராம். அவர் பகவான் போய் சேர்ந்தார். அதுக்கப்புறம் ராமன் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கே இன்னொரு கேங்கு யார் அப்படின்னா ரிஷிகள்னா, ராமன் முன்னாடி நடந்து பின்னே இருக்கே பின்னாடியே வந்தாலும் வந்து நாசா அப்படின்னு கூட்டாளம். நாசாவா என்ன வந்து நாசான்னு கூப்பிடுறதுக்கு ஒரே ஒத்திதான் இந்த அவதாரத்துல தீத்த மட்டும்தான் நாசனே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு. யார் இப்படி கூப்பிடறாங்கன்னு பார்த்தா நிறைய ரிஷிகள்னா நின்றுக்கானோம். அண்ணன் கூட உற்சவத்துக்கு சாதம் அடிக்க வச்சிருந்தா எப்படி வெள்ள விளைய முடியுமோ அந்த மாதிரி வெள்ளையா ஒரு மலை இருந்ததான். என்ன இது மலை அப்படின்னு ஏகி பஷ்ய சரீனானி ரிஷீனாம் பாவிதாத்மனாம், இதெல்லாம் ரிஷிகளோட எடுத்து கூடு மலைப்பாயுது ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிறாளே. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ராட்சதாலாம் இந்த தபஸ் பண்ணிட்டு இருக்க ரிஷியை வந்து பார்ப்பாளாம். பார்த்துட்டு இவன் தபஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே முழுங்கிடுவாளாம் அந்த ரிஷியை. முழுங்கிட்டு இந்த எலும்பு மாத்திரம் அப்படி துப்பிட்டு போவாளாம். அப்படி துப்பி துப்பி ஒரு மலையே சேர்ந்துருக்கான் எலும்பு கூடு மலை இந்த ரிஷிகளோடது. இப்படி எல்லாம் இவ ராட்சதாலாம் அட்டகாசம் பண்றா, எங்களை தப்பத்தே பண்ண விடுறது கிடையாதுங்க, ரொம்ப தொந்தரவு பண்றா அப்படிங்கிறாளாம். அப்போ உடனே ராமன் என்ன பிரதிஜை பண்ணாரா, இனிமேல் இந்த தண்டகாரண்யத்தில் ஒரு ரிஷி செத்து போவாருன்றது கிடையாது, எல்லா ராட்சதாலையும் ஒழிச்சு கட்டாமல் இந்த டெரரிஸ்டுகள்லாம் கொன்னா கொல்லாம டெரரிசம் அப்படிங்கிறத இல்லாமல் பண்ணிட்டு தான் நான் அயோத்தியாவுக்கு திரும்பி போவேன் அப்படின்னு சபதம் பண்ணாரா. சபதம் பண்ண உடனே ராமனோட வில்லில் இருந்த மணி தானுங்கன்னு அடிச்சுதான். நம்ம ராமனுக்கு கூட இந்த வில்லில் மணி இருக்கும், அதனால்தான் ராமனுக்கு வில்லில் மணின்றது. அந்த மணியை அடிச்சுதான், இனிமேல் நீங்கள் கவலையே படக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எல்லாம் ஆசிரமத்துக்கு போய் தபஸ் பண்ணுங்கோ, நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்படி ஒரு சொன்னது ரிஷிகளுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுதான் சீதைக்கு. ஏன் அப்படிங்கிறத பேச போகிறான் சீதாராமன். இவா ரெண்டு பேர் எப்படி பேசிக்கிறாங்கிறத பார்த்துக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எப்படி இவா ரெண்டு பேர் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எப்படி பேசுகிறாரு கூப்பிடுறதுக்கே அழகாக பேர் சொல்லி கூப்பிட்டாம அண்ணா என்னப்பா அப்படின்னு சொல்லி சில பேர் கூப்பிடுவா, சில பேர் பேர் சொல்லி கூப்பிடுவா. அது அவளுக்கு அந்த மாதிரி அழகா கூப்பிடுற எப்படி கூப்பிடுறாருன்னா சத்யசந்த மகாபாக ஸ்ரீமன் லக்ஷ்மண பூர்வஜா ஸ்வை சத்யச்ச ஸ்வை சர்வம் பிரதிஷ்டிதம் சத்யசந்தான்னு கூப்பிடுறாளா. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரிஷிகளுக்கு சத்தியமா ஒரு வாக்கு பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்காரு எல்லா ராஜாலையும் ஒழிப்பேன் அப்படின்னு. அதனால சத்யசந்தன் நீங்க, அது மட்டும் இல்ல மகாபாக பாக்கியவான் அப்படின்னு கூப்பிடுறாளா. ஸ்ரீமன் ஏன் அப்படின்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால நீங்க தான் ஸ்ரீமன் லக்ஷ்மண பூர்வஜா. லக்ஷ்மணனுக்கு அண்ணாவா இருக்கீங்களோ, உங்கள்கிட்ட சத்தியம் தர்மம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்றா. இப்ப ஏன் இதெல்லாம் அப்படி பூர்வ பீட்டிகையே அவன் ஐஸ் கிரேக்கரா அப்படின்னா மேலே தோஷத்தை சொல்ல போகிறான். தோஷம் அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு கெட்ட விஷயம் இருக்கு அப்படின்னா முதல்ல அவர்கிட்ட இருக்கிற நல்லதை சொல்லணும், அதுக்கப்புறம் நடுவில் இவ்வளோ நல்லது இருக்கு கொஞ்சம் இதை நீங்கள் மாத்திருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நல்லதையே சொல்லி முடியும். அந்த மாதிரி கீழே பேசுகிறான். இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். ஆற்றில் ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை ரிப்போர்ட் கார்டு எடுத்துன்னு வருது. எடுத்துன்னு வரைக்கே என்ன இது 100 மார்க்குக்கு 70 மார்க்கு தான் வாங்கியிருக்கேன் சார், 90 வாங்க மாட்டியா அவங்க கட்டினா அடுத்த தடவை அந்த குழந்தை ரிப்போர்ட் கார்டே எடுத்துன்னு வராது, அதுவே சைன் போட்டுடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி சொல்லணும்னா நீ நல்லா படிச்ச பாருங்க நாள், ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா படித்து எக்ஸாம்ல நல்லா பண்ணா 90 மார்க் வாங்கலாம்னு சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் பேசுறதே நீங்கள் இவ்வளோ சத்தியம் தர்மம் எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, 3 விஷயம் லோகத்தில் ரொம்ப கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா பொய் சொல்றதுங்கிறது. ராமன் கிட்ட பொய் அப்படிங்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்ல பரதாரா விமர்சனம், இன்னொரு பிறர்மனை நோக்குதல் அப்படிங்கிறது ராமன் கிட்ட அது கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் தபவசியே தெரியும் ஜானாமி சுப தரிசனா, உங்களோட இந்திரிய விஷயம் கண்ட்ரோல் நீங்க எவ்வளவு கண்ட்ரோலா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதாவது ஒவ்வொரு ஹஸ்பண்டும் ஜிதேந்திரியன்றத ஒய்ஃப் சொல்லணும், அதை சீதை சொல்றேன், நீங்க எவ்வளவு கண்ட்ரோல்டா இருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படிங்கிற. மூணாவது விஷயம் என்னன்னா, வினா வைரம் சரோத்ரதாம், தேவையில்லாம எதிரிகளை சம்பாதிச்சுக்க கூடாது கோபத்தினால அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டு மூணு விஷயத்துல ரெண்டு உங்கள்கிட்ட கண்டிப்பா கிடையாது, ஆனா இந்த மூணாவது விஷயம் மட்டும் இருக்குமோ, தேவையில்லாம இந்த ரிஷிகளுக்காக அவ என்ன பண்ணிட்டு போறா, நம்மள டைரக்டா ராட்சதால இருந்து பிரச்சனை பண்ணல நம்ம கிட்ட, நீங்க ஏன் அவளெல்லாம் கொல்லு வேணும் பிரதிஜை பண்ணீங்களோ, இது ஏன் இது கொஞ்சம் மாத்திக்கலாமே அப்படின்னு சீதை பேசுறா. பேசிட்டு இன்னொன்னு சொன்னா, மாமனார் மாமியார் நம்மள என்ன சொல்லியிருக்கா, காட்டுல போய் தபஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கா, நம்ம எதுக்கு இந்த தேவையில்லாத நம்மெல்லாம் விலைக்கு வாங்கிக்கணும், நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாமே, மாமனார் மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்பப்பாரு அஹிம்சா பரமோ தர்மஹான்னு சொல்லியிருக்கு, நம்ம பாட்டு அஹிம்சை நான்மையிலிருந்துலேயே இருப்போமே, அது நல்ல அதுதானே நல்லது, அஹிம்சா பரமோ தர்மஹா, தர்மத்துல வசத்தியான தர்மம் அஹிம்சை தானே, ஆனால் நீங்க எதுக்கு ராட்சதாட்டம் சண்டை போட்டுட்டு தேவையில்லாம நம்ம அந்த பொம்பெல்லாம் வாங்கிக்க வேண்டாமே அப்படின்னு கேட்கறா. சொல்லி முடிச்சுட்டு நடுவில் ஒரு கதை வேற சொல்லலாம், என்ன கதை அப்படின்னா, இந்திரன் ஒருத்தர் நிறைய தபஸ் பண்ணிட்டே இருக்கார், அவர் தபஸ் இந்திரனுக்கு தபஸ் பண்ணாலே பிடிக்காது, ஏன்னா அவன் ஸ்தானத்துக்கு இந்திர போராளர்கள் நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு இவன் மேல போயிட்டுக்காக அடுத்த வார தபஸ் பண்றதுக்கு எடுப்பான். எப்படின்னா படிக்கிற பையன் இன்னொரு பையன் கொஞ்சம் படிச்சுட்டு வரான்றப்பவே வாடா நம்ம விளையாட போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் அவன் விளையாடிடுவான், அவன் கடைசியில் படிக்க மாட்டான், இவன் படிச்சிருப்பான், இவன் போய் எக்ஸாம்பிள் பார்த்தாயிடும், அது ஃபெயிலாயிடும். அந்த மாதிரி இவன் வந்து ஒருத்தர் தபஸ் பண்றாரு, அதை போய் கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு தபஸ்வி வேஷம் போட்டுட்டு அந்த தபஸ் பண்றவர்கிட்ட போய் ஒரு கட்டியை கொடுத்தானா, கட்டியை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் பாத்துக்கோங்கோ, நான் திருப்பி வரைச்சு ஒரு திவதேச யாத்திரையா போறேன், அங்க போய் பெருமாளை தெரிஞ்சுட்டு திருப்பி வரைச்சு இந்த கட்டியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. சரி, இவர்கிட்ட அந்த கத்தியை நம்மள்கிட்ட அந்த இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு, அந்த கட்டியை பத்திரமா வச்சுக்கணும்னு அப்பப்ப எடுத்து சாணம் பிடிச்சி வைப்பாரன் இந்த ரிஷி, அதுலயே தபஸ் பண்ணணுமா குறைய ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாம சரி, நம்ம ஆசிரமத்து வாசல் நிறைய புல்லாம் இருக்கு, நம்மளே அதை வெட்டுவோம் இதை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி புல்லெல்லாம் வெட்டினாராம், தபஸ் குறைஞ்சது. அதுக்கப்புறம் சரி, இதை வச்சுட்டு கொஞ்சம் சின்ன பாம்பு இப்பெல்லாம் வருது, அது பாம்பெல்லாம் வெட்டுவோம்னு சொல்லி உயிரை கொள்றதுக்கு ஆரம்பிச்சாராம், பாம்பு கொள்றது ஆரம்பிச்சு சிங்கம் புலியெல்லாம் கொல்ல ஆரம்பிச்சு அங்க இருக்கிற மனுஷாலேயே கொல்ல ஆரம்பிச்சாராம். ஏன் அப்படின்னா, ஆயுதத்தை எடுத்தவனுக்கு அதாவது கட்டி எடுத்தவனுக்கு கட்டியால சாகுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏன் அப்படின்னா அந்த கட்டியை வச்சு நான் சும்மா இருக்க மாட்டான், எதையா பண்ணிட்டே இருக்க போய் ஒரு நூறு நாள் கொலையில போய் முடியும் அந்த கட்டியை வச்சுட்டு. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது, அதனாலதான் நான் கூட நினைச்சேன், நீங்க காட்டுக்கு போன அப்பா சொன்னச்சே லக்ஷ்மணரை போய் வில்லியும் அப்படியும் கொண்டு வாடான்னு சொன்னப்பவே எனக்கு பகீர்த்தி இருக்குது, என்னென்ன காட்டுக்கு போய் நம்ம தியானம் தானே பண்ணணும், அது எதுக்கு விட்டுட்டு இதெல்லாம் எடுத்துட்டு வரையோன்னு நினைச்சேன், அது பார்த்தா இப்ப சத்தியமா போறது, இந்த வில்லு எடுத்தா திருப்பி பிரச்சனை தான் வரப்போகுது நம்மளுக்கு, நம்ம அப்படிலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சீதை தன்ன நடுவில் தோஷத்தை சொன்ன ஆரம்பிக்கட்டே எவ்வளோ ஐஸ் வச்சு ஆரம்பிச்சா நடுவில் தோஷத்தை சொல்லிட்டா, நம்மள்கிட்ட என்ன தப்பு நம்ம இதை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டா, இது முடிக்கட்டே உங்க தம்பியோட கலந்து பழகி எது நல்லதுன்னு யோசிச்சு அதுல எது நல்லதோ அதை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா சீட்ட. ராமன் திருப்பி பேசறதே உனக்கு என்னடி தெரியும் அசடு பிரசாந்தது அப்படின்னா சொல்லாம, சீதை எந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ராமன் கிட்ட பேசினாலோ அதே மாதிரி ராமன் சீதை கிட்ட பேசுற, முதல்ல தர்மத்தை சொல்லி அதாவது ஐஸ் குணத்தை சொல்லி பேசணும், நல்லதை சொல்லி பேசணும், அதுக்கப்புறம் நடுவில் வந்து இல்லம்மா நீ சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லி பேசணும், அதுக்கப்புறம் முடிக்கிறது நீ நல்லதுலாம் சொன்ன அப்படின்னு பேசணும். அது எப்படி ராமன் பேசுறாருன்னு பார்ப்போம். ஹிதமுக்தம் துவயாதேவி ஸ்னிக்தயா சத்யம் வசா, நீ சொன்னதெல்லாம் ஹிதம்மா எனக்கு, எனக்கு நீ நல்லதுதான் சொல்லியிருக்க, ரொம்ப சந்தோஷம், ஏன் நீ நல்லது சொன்னா, நீ நல்ல குலத்துல பிறந்திருக்க அதனால நீ நல்லது சொல்லியிருக்க, குலம் எப்படி செஞ்சாத தர்மஜே ஜனகாத்மே, உனக்கு தர்மம் தெரியுமா அதனாலதான்ப்பா நீ அஹிம்சா பரமோ தர்மனா சொல்லியிருக்கேன், நல்லதுதான் சொல்லியிருக்க, எனக்கு நல்லது சொல்றது ஒன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குணத்தை பேசிட்டார். இப்ப நடுவில் அவருக்கு விஷயத்தை பேசணுமே, இருந்தாலும் இருந்தாலும் ஆரம்பிக்கிறார், நீ நல்லது சொல்லிருக்கிறது எல்லாரையும் காப்பாற்றுறதுதான் தர்மம். ஏன் அப்படின்னா, ஒரு ஊர் ஒரு ஊர்னு ஒன்று இருந்ததுன்னா அதுல நாலு சாதுக்கள் இருப்பா. சாதுக்கள் சாதுக்களா இருக்கிறதுனாலே குண்டா இருக்கிறவாள்லாம், குண்டர்கள் ரவுடிகள்லாம் அவளை போய் நோண்டுவான். ஏன் அப்படின்னா பொழுதுபோக்கு. இவன் எப்படி சும்மாவே இருக்கான், இவனை நோண்டுவோம், ஏன்னா இவன் அடிச்சா திருப்பி அடிக்காத ஆசாமி, அதனால இவனை போய் நோண்டுவோம்னு சொல்லி நோண்டுவான். அப்போ அந்த குண்டர்களுக்கும் குண்டர்களா இருக்கிறவன் போலீஸ்காரன், போலீஸ்காரன்றவன் சத்திரியன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்து தர்மத்தை நிலைநாட்டணும். அதனாலதான் சத்திரியாள்லாம் இல்லையே வச்சுட்டு இருக்கா. எதுக்கு அப்படின்னா, சத்திரியை தாரியதே சாபா நார்த்த சப்தோ பவேதி. ஐயோன்னு நம்ம ராஜ்யத்துல யாரும் கட்டிடக்கூடாதுமா, என்னை காப்பாத்தோன்னு சொல்லி யாரும் கட்டக்கூடாது. அதுக்காக தான் நாங்கெல்லாம் வில்ல வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற. அதுக்கு அது சொல்றச்சே, சஸ்திரேன ரட்சிதே ராஷ்டிரே சாஸ்திரசிந்தா பிரவர்த்ததே. நேற்றுக்கே சொன்னேன், சியாண்டர்ல எதுக்கு ராணுவ வீரர்கள்லாம் கண்ணை வச்சு நிக்கிறாங்க, நாம இங்க உட்காந்து நிம்மதியா ராமாயணம் கேட்கறதுக்காக. அந்த மாதிரி ராமன் இந்த ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணணும் ஒழுங்கா அப்படின்னா, இவாளை வந்து சாவடிக்கிற ராட்சசால நாம சாவடிக்கணும், அது தப்பு கிடையாது. அஹிம்சாபரமோ தர்மமா, யாருக்கு தெரிஞ்ச தர்மம் அப்படின்னா ரிஷிகளுக்கு. ரிஷிகள்லாம் வந்து வில் எடுத்து சண்டை போட்டாங்க, நம்மளுக்கு என்ன வேலை அப்படிங்கிற ராமன் சொல்லிட்டு, இந்த ரிஷிகளுக்கு நான் சத்தியம் கொடுத்துட்டேன், சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், ராட்சசாலெல்லாம் கொண்டுவேன், உங்களோட தபஸை பாதுகாப்பேன்னு. அது மட்டும் இல்லாம நாமளா வாலண்டியரா வந்து இந்த ரிஷிகளுக்கு ஹெல்ப் பண்ணணும்மா. நான் சத்திரியனா இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு எல்லாம் அபயம் கொடுக்குறேன், நீங்க எல்லாம் தபஸ் பண்ணும்போது தைரியமானு சொல்ல வேண்டி இருக்க. அந்த ரிஷிகள் வந்து என் சரண்யா சரணன் கதாக, அவ வந்து நம்மளை சேவிச்சு எங்களை காப்பாற்றணும்னு கேட்கறா. அந்த மாதிரி நாம வச்சிருக்கவே கூடாது முதல்ல. அதனால என் பிராணனை விட்டாலும் சரி, என்னோட வசதியா இருக்கிற ஒன்ன விட்டாலும் சரி, உனக்கும் வசதியா இருக்கிற லக்ஷ்மணனோட பிராணனை விட்டாலும் சரி, இவாடு பண்ண பிரதிஜையிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அப்பியகம் ஜீவிதம் ஜஸ்யாம் துவாம்பா சீதே சலக்ஷ்மணம் நகு நது பிரதிஜாம் சம்ஸ்கிருத்தியா பிராமணேபியோ விசேஷதா. இவாளுக்கு பண்ண பிரதிஜையிலிருந்து நான் உயர்வதா இல்லமா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். நீ நல்ல விதமா சொன்ன, ஆனா நம்மளோட தர்மம்ன்றது வேற அப்படிங்கறத சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்ச உடனே அகஸ்தியர் நடந்து போயிட்டே இருக்க அகஸ்திய ஆசிரமத்துக்கு போறா. அகஸ்தியர் என்ன பண்றாரு அப்படின்னா, ராமனை அர்க்கபாத்தியங்கள்லாம் பூர்ண கும்பல்லாம் கொடுத்து வரவழைச்சார். வரவழைச்சிட்டு அகஸ்தியர் ஆத்திலேயே ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு ஒரு ஸ்தானம் இருக்குமா, இந்திரனுக்கு ஒரு ஸ்தானம், வருடனுக்கு ஒரு ஸ்தானம், யமனுக்கு ஒரு ஸ்தானம் அப்படின்னு. வந்திருக்கவர் யாருன்னு தெரியும் அகஸ்தியருக்கு. அப்ப அவர் வந்து எங்க நிப்பாட்டணும் அப்படின்னா, நாராயணனுக்கு எந்த ஸ்தானமோ அந்த ஸ்தானத்துல நிப்பாட்டி வச்சு புருஷ சூக்தத்தினால அவருக்கு பூஜை பண்றாராம். அது மட்டும் இல்லாம வைஷ்ணவாஸ்திரம் அபேத்திய கவசம் அக்ஷய தூணீரம்னு சில வெப்பன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரா ராமனுக்கு அகஸ்தியர். என்ன அப்படின்னா, அபேத்திய கவசம்னா அம்பு உள்ளப்பட்டதுன்னா உள்ள போகாத மாதிரியான ஷீல்டு, அது மாதிரி ஒன்று கொடுக்குற. அக்ஷய தூணீரம்னு பானம் எவ்வளவு எடுத்தாலும் வந்துட்டே இருக்கும், அன்லிமிட்டெட். அந்த அந்த அம்பு அம்பு அம்பு அம்பு வச்சுக்கிற அதை கொடுக்குற. அது மட்டும் இல்லாம வைஷ்ணவாஸ்திரம்னு சொல்லி இன்னொரு அஸ்திரத்தை கொடுக்குற. கொடுத்துட்டு சொல்றாரு, அது ஆழ்வார் சொல்றச்சே, வந்தமிழ் மாமொழி கொடுத்த வரியில் வாங்கி விஷ்ணு தனுசன் வச்சிருக்காரு அகஸ்தியர். அதை கொடுத்தார் வன் தமிழ் மாமொழி வந்து எப்படி சொன்னார்னா, அகஸ்தியர் தான் தமிழ் பாஷைக்கு வியாக்கரணம் இலக்கணம் வகுத்தவர் அகஸ்தியர் தமிழ் பாஷைக்கு. அதனால வன் தமிழ் மாமொழி கொடுத்த வரிகள் வாங்கின்னு குலசேகர ஆழ்வார் சொல்ற. அப்புறம் சொல்ற பாதுக்கு ராமன் கிட்ட, நீ இங்கேயே இருப்பா, இங்கேயே சந்தோஷமா இருக்கலாம், மீதி ஒரு வருஷம் பது 13 வருஷம் ஆயிடுச்சு ராமனோட வனவாசத்துல, இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு, அந்த ஒரு வருஷம் பேலன்ஸ் நீ இங்கேயே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ராத்திரி ஆயிடுச்சு அங்கேயே படுத்துட்டேன் ராமன். அடுத்த நாள் காத்தால எழுந்து பக்கத்துல பஞ்சவட்டிக்கு ஒரு இடம் இருக்கு, கோதாவரி நதி தீரம், கோதாவரி நதிக்கரையில பஞ்சவட்டின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போப்பா நீ சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு. என்னடா இது, நேற்று ராத்திரி தான் இங்கேயே இரு, மீதி ஒரு வருஷம் தானே இங்கேயே ஓட்டிக்கலாம்னு சொன்னாரு. அடுத்த நாள் காத்தால இங்க போன்றாரு, இவருக்கு என்ன இவாளுக்குலாம் கழிவு பண்ணி போடுறதுக்கு சோம்பேறித்தனமா அப்படின்னு நினைச்சா இப்படி கிடையாது. அவரே சொல்ற, அகத்தியரே சொல்ற, விஞ்ஞானம் தபசாமயா, உன் மனசுல என்ன இருக்கு, உன் திருவுள்ள எனக்கு தெரியும்பா, உன் மனசுல என்ன இருக்குங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். எப்படி புரிஞ்சுட்டேன் அப்படின்னா, தபசுனால புரிஞ்சுட்டேன் அப்படின்னாரா. ராமன் கேட்கல, எவ்வளவு எப்படி புரிஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்கற பக்கம் கேட்கல. அகத்தியரும் நீ யாருன்னு எனக்கு தெரியும்பா அப்படிங்கறத மொத்தமா சொல்லிடல, எனக்கு தெரியும் நீ எதுக்காக நீ வந்திருக்க, நீ சித்திரக்கூட்டத்துக்கு நீ பஞ்சவட்டிக்கு தான் போன மட்டும் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு அகத்தியர் அந்த கம்பீரத்தை அப்படியே மெயின்டைன் பண்றா. ரெண்டு பேரும் கலப்புற பஞ்சவண்டி நடந்து போறச்சவே பெரிய ஒரு ராட்சசன் மாதிரி ஒருத்தன் வந்தான். கிட்டக்க வரச்சே அது பறவை தெரிஞ்சது, கழுகு அப்படின்னு தெரிஞ்சது. யாருன்னா ஜட்டாயு. அந்த ஜட்டாயு வந்து யாருப்பா நீங்க எல்லாம் அப்படின்னு ராமன் சொல்ல, நாங்கெல்லாம் தசரத சக்கரவர்த்தி குமாராள், இங்க வனவாசி வேலை வந்திருக்கோ, தசரத பிள்ளைகளா பா, நீங்க தசரதன் நானும் ரொம்ப ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற. இனிமேல் நீயோ லக்ஷ்மணனோ வெள்ள பழம் காய்கறிகள்லாம் எடுத்துன்னு வரதுக்காக போறதே சீதை தனியா இருப்பான்னு கவலைப்படாதீங்க, நான் ஒரு ராமனா ஸ்தானத்துல இருந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாருங்க. பின்னாடி காப்பாற்ற போற சொன்ன வாக்க செய்யற சொல்லி முடிச்ச உடனே அவர் பறக்க போற ஜட்டாயு ராமன் பார்த்த, ஆஹா இந்த பக்கத்திலேயே நம்மளுக்கு நதி இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்குப்பா, இங்க ஒரு பர்ணசாலையை கட்டுன்னு லக்ஷ்மணனை திரும்பி பார்த்து சொல்றதுக்குள்ள பர்ணசாலையை ரெடி பண்ணிட்டாராம் லக்ஷ்மணன். ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட் மாதிரி அழகா இருக்கு. எப்படி எந்த இடத்துல கிச்சன் இருக்கணுமோ, எந்த இடத்துல பெட்ரூம் இருக்கணும், எந்த இடத்துல ஹால் இருக்கணும், ஹால் இருக்கு அப்படின்னா ரிஷிகள்லாம் திடீர்னு யாராவது நாட்டுக்கு வந்தாங்கன்னா உள்ள அழிச்சு பேசுறதுக்காக அந்த ஹால்லாம் இப்படி அழகா கட்டி வச்சிருக்காரு லக்ஷ்மணன். இதை பார்த்தாரு ராமன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி எப்படி இருந்தது அப்படின்னா, எப்படி கட்டினா என்னோட பிரைவசியும் கெட்டு போகாது இருக்குமோ அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு கட்டியிருக்கப்பா இந்த ஆட்டை அப்படின்னு சொல்லி ராமன் கொண்டாடுறாரு. நேற்றுக்கே சொன்னேன், தசரதன் செத்து போயிட்டாருன்றது தெரிஞ்ச உடனே ராமன் என்ன சொன்னார்னா, மாமனார் இல்லாத குழந்தைய ஆயிட்டியேமா சீதன்னு சொன்னார், அப்பா இல்லாத பிள்ளை ஆயிட்டியே லக்ஷ்மணான்னு சொன்னார். இவருக்கும் தான் அப்பா போயிட்டார். ஏன் சொல்லலன்னா இந்த இடத்துல சொல்றேன், பாவஜேன கிருதஜேன தர்மஜேனத லக்ஷ்மணா வயாபுத்திரேன தர்மாத்மா அசம்பிருத்த பிதாமன அப்படிங்கிற என்ன அப்படின்னா, எங்க அப்பா இருந்ததுதான் என்ன எப்படி எப்படி எல்லாம் பார்த்துப்பாரோ அந்த மாதிரி பாவம் தெரிஞ்சு தர்மம் தெரிஞ்சு இந்த ஆட்டை கட்டியிருக்கியப்பா, நீ இருக்கிறதே எனக்கு எங்க அப்பா போயிட்டேன்ற ஃபீலிங்கே எனக்கு இல்லை, உன் ரூபத்துல எனக்கு எங்க அப்பா இருக்க அப்படிங்கிறத சொல்ற. அங்கே கொஞ்ச நாள் வாசம் பண்றா, ஹேமந்த ரித்து மார்கழி மாசம் வருது, காட்டுல எல்லாம் குளிர் தாங்கவே முடியாது. அப்பேற்பட்ட குளிர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வால்மீகி சொல்றேன். முதல்ல காற்றால எழுந்தா, விடிகாத்தால நம்மள மாதிரி 7 மணி 8 மணிக்கு எழுந்துக்கல, 3:30 4 மணிக்கு எழுந்தா. எழுந்துக்கிறது எப்படி தெரியும், லக்ஷ்மணர் தூங்கவே மாட்டார், ராத்திரி முழுக்க அந்த ஆசிரமத்தையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பார். யாரான பூச்சி கொட்டு வருதா, இல்லை மிருதம் வருதா, இல்லை ராட்சசா தான் வராளான்னு 14 வருஷமும் ஒரு க்ஷணம் கூட தூங்காத கைங்கரியம் பண்ணவர் லக்ஷ்மணன். அப்படி கைங்கரியம் பண்ணிகிட்டே இருப்பாரா, விடிகாத்தால ஆச்சு, ராமனும் சீதையும் அண்ணாவும் மண்ணியும் எழுந்துக்க போறான்னு தெரியும். எப்படி எழுந்துப்பா அப்படின்னா, காத்தால எழுந்த உடனே ராமன் ஹம்ச பறவையோட குரல்ல ரங்கநாதனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவாராம். காத்தால எழுந்துக்கிறச்சேவே ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகின்னு ரங்கநாதனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவாராம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு காத்தால எழுந்துக்கிறச்சே பகவான் தியானம் பண்ணிட்டு எழுந்துக்கணும்னு சாஸ்திரம் அதை காமிக்கிறார் ராமன். அது மட்டும் இல்லாம ராமன் எழுந்துக்கிறச்சேவே சீக்கிரம் எழுந்துப்பாலாம். எழுந்துட்டு ஹம்சத்தோட குரலுக்கு சுத்தி சேர்க்கிற மாதிரி குயில் குரல்ல சீத்தையும் இந்த ரங்கநாதனை பத்தி சுத்தியெல்லாம் பண்ணுவாளாம். பண்ணி கதவை திறப்பாலாம். முதல் தரிசனம் லக்ஷ்மணனுக்கு தான். எப்படி காத்தால விஸ்வரூப சேவைக்கு நம்மெல்லாம் மாடி திருப்பி நீ கேட்கிறோமோ அந்த மாதிரி பெருமாள் எழுந்து கதவை திறந்த உடனே முதல் சேவை லக்ஷ்மணனுக்கு, லக்ஷ்மணனுக்கு முதல் சேவை தான், லக்ஷ்மணனுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. அது அயோத்தியாலயமே அப்படிலாம் பழக்கமா, அதனால இங்கேயும் அப்படி நடக்கிறது. 3 பேருமா கோதாவரியில போய் ஸ்நானம் பண்ணிக்கிறதுக்கு போற காத்தால விடிகார்த்தால. அது கோதாவரியில பணி எப்படி இருந்தது அப்படின்றத வால்மீகி சொல்ற. குளிக்கிறது அப்படிங்கிறது குடிச்சது யாருக்குன்னா யானைக்குதான் ரொம்ப பிடிக்கும் குளிக்கிறது அப்படின்னு. 24 நாள் ஜலத்திலே விட்டா அது இருந்துட்டே இருக்கும். அப்ப ஏற்பட்ட யானை கூட இந்த மார்கழி மாசத்துல கோதாவரியில ஸ்பெஷலா வந்து இப்படி கையை விட்டுதான், கையை விட்டுட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கு போறோம். நம்ம ஒரு 2 மணி 3 மணி மத்தியானத்துல வந்து குளிச்சுக்கலாம். பிரதி சம்ஹரமே கரம் அப்படிங்கிற அவ்வளவு சில்லு தாங்கலையா யானைக்கே முடியல. அந்த சில்லுல பணி எப்படி இருந்தது அப்படின்னா, நிஸ்வாசார்த்த இவாதரிசா சந்திரமான பிரகாசத்தை, கண்ணாடி முன்னாடி போய் நம்ம மூச்சு விட்டோம்னா கண்ணாடி குருடாயிடலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ணாடி பிளர் ஆகிடுறது. அந்த மாதிரி கண்ணாடி இருக்குன்னா எவ்வளவு பணி இருக்கு. அந்த மாதிரி நிலா தெரிஞ்சுதான், நிலா வந்து இப்படி மூச்சு விட்டா எப்படி கண்ணாடி பிளர் ஆகுமோ அந்த மாதிரி நிலா வந்து பிளர்ரா தெரிஞ்சுதான், அவ்வளவு பணி. அப்ப ஏற்பட்ட பணியில போய் இவன் 3 பேரும் குளிக்கிறான். அப்போ லக்ஷ்மணர் நினைச்சிருந்தாராம், இந்த கோதாவரியிலேயே பஞ்சவட்டின்றது நாசி அப்படிங்கிற ஊரு, அந்த ஊர்ல பனி இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அயோத்தியால சரையூர்ல எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும் பனி? சரையூங்கிறது ஹிமாலயாலேருந்து டைரக்டா வர வாட்டர், மானச சரோவர்னு கைலாசத்திலிருந்து வர நதி, அந்த நதி சரையூர்னு பேர் வந்தது அதுக்கு. அது ரொம்ப இன்னும் சில்லுன்னு இருக்குமே கோதாவரியை காட்டணும். நம்ம இந்த குடிக்கிற சமயத்துலதான் பரதனண்ணாவும் சரையூருக்கு போய் குளிச்சுட்டு இருப்பார். அவர் எப்படிதான் இவ்வளவு ரொம்ப கோல்டா இருக்கிற நதியில குளிக்கிறாரோ டெய்லி அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் பேசுற. அத்தியந்த சுக சமிருத்தா சுகுமாரா கோச்சிதா கசன் பவரராத்திரேஷு சரையோ அவகாசத்தை. பரதன்னாவை அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தா. எப்படின்னா ஹீட்டர் போட்டு வச்சிருவாளாம், இல்ல டீச்சர் போட்டு வச்சிருவாளாம், மென்னி இருக்கு தாத்தால குளிக்கிறதுக்கு பனிக்காலத்துல. அப்படி சுகமா வளர்ந்தவன் பரதன். அந்த அண்ணா பாவம் இப்ப கஷ்டப்பட்டு சரையூர்ல போய் குளிக்கிறாளே அப்படின்னு பரத குணத்தை பேச ஆரம்பிச்சார் லக்ஷ்மணன். ராமன் குளிக்கிறதுக்கு நின்றுட்டே இருக்கா, இவாள் நதியிலேயே நின்றுட்டு இருக்கா. அப்ப லக்ஷ்மணன் சொல்ற, தசரதன் எப்பேற்பட்ட நம்ம அப்பா தர்மாத்மா, அந்த தர்மாத்மாவை ஹஸ்பண்டா அடைஞ்சு பரதன்றவன் எப்பேற்பட்ட பரதன், இப்பதான் சொன்னோம் எப்பேற்பட்ட சில்லிலையும் போய் குளிக்கணும்னு இருக்கான். அந்த பரதனை பையனா பெற்றுட்டோம். இந்த கைகேயி அம்மா என்ன இவ்வளவு கொடியவளா இருந்தாலும், கைகேயி தாதிரிசி குரூர தரிசினி, குரூரமா இந்த அம்மாவால எப்படி இருக்க முடிஞ்சதோ அப்படின்னாராம். இப்படி சொன்ன உடனே ராமனுக்கு பொறுத்துக்க முடியல. லக்ஷ்மணன் இருக்கிறதான் சொன்னேன், இப்பேற்பட்ட தர்மாத்மாவை ஹஸ்பண்டா அடைஞ்சு இப்பேற்பட்ட நல்ல பிள்ளைய பெற்றுட்டு இந்த கைகேயி மட்டும் எப்படி இருக்கான்னு உண்மையதான் பேசினேன் லக்ஷ்மணன். ஆனா அதை கொடுத்துக்க முடியல. அம்மாவை எப்பயுமே தப்பா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவரான், தப்பே பண்ணியிருந்தாலும் அப்பேற்பட்ட ராமன் சொல்றான், அம்மாவை பத்திலாம் நீ தப்பா பேசாதப்பா, இத்தனை நாள் பரதனை பத்தி தானே பேசிட்டு இருந்தேன், பரதனை பத்தியே பேசு. அதேம்பாச்சன தாமேவாசிய பரதசிய கதாம் குரு, பரதனை பத்தி மட்டுமே பேசுவா, அதை பத்தி பேசினாலே போக்கியமா இருக்கு அப்படிங்கிறான். கேட்கறது பெருமாள் சொல்ற விஷயம் யாரோடதுனா பாகவதனோட விஷயம். அதனால பாகவதனோட விஷயம் பெருமாளுக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறார். இந்த ஏவ சப்தங்கிறது ஒன்னு அர்த்தம். தாமேவ இக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாம் குருன்ற ஸ்லோகத்துல இந்த ஏவ சப்தத்தை கொஞ்சம் மாத்தி சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு கொஞ்சம் மாத்தி போட்டா ரொம்ப அர்த்தம் எல்லாம் நம்மாவும். தாமேவ இக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாம் குருன்ற ஸ்லோகத்துல இருக்கு. அத தாம் இக்ஷ்வாகுவேவ நாதஸ்ய நாதஸ்யைவ பரதஸ்யைவ கதாமேவ குருவேவ கொஞ்சம் மாத்தி போட்டா அர்த்தங்கள் நிறைய வரும். அப்புறம் இப்படி காத்தால பிரார்த்தனானதெல்லாம் முடிச்சுட்டு ஆசிரமத்துக்கு போறா. போய் ராமன் ஜபம் நிறைய பண்ற, ஏன்னா விஸ்வாமித்தர் நிறைய ஜபங்கள் மந்திரங்கள் உபதேசம் பண்ணியிருக்க. மந்திரம்லாம் உபதேசம் பண்ணா அது ஜபம் பண்ணணும், வெறுமை மந்திர உபதேசம் ஆயிடுச்சுன்னு வெறுமையே இருக்கக்கூடாது. சந்தியாவனம் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஜபங்கள்லாம் பண்றா. பண்ணிட்டே இருக்கிறதே லக்ஷ்மணனும் ஜபம்லாம் சீக்கிரம் பண்ணிட்டு முடிச்சிருவாரு, ஏன்னா அவர் கைங்கரியத்துலதான் இது ஜாஸ்தி. சில பேர் சொல்லுவா சந்தியாவனம் பண்ணியா கேட்டா, இல்ல நான் பெருமாள் கைங்கரியத்துக்கு போறேன் அதனால சந்தியாவனம் பண்ண வேண்டாம், ஏன்னா பெருமாளுக்கு தான் கைங்கரியம் பண்ண போறேன், எது சந்தியாவனம் பண்ணணும்னு நினைச்சுப்பா. அப்படி கூடாது, சந்தியாவனம் பண்ணாம எது பண்ணாலும் வேலைக்கு ஆகாது, சந்தியாவனம் தான் பேஸ்ட். அதனால சந்தியாவனம் கம்மியான ஜபம், காயத்ரி ஜபம் 10 ஜபம் பண்ணா கூட போறோம், ஆனா சந்தியாவனம் பண்ணாம இருக்க கூட. அந்த மாதிரி லக்ஷ்மணர் என்ன பண்ணாருன்னா, பகவானுக்கு தான் கைங்கரியம் பண்றாரு, ஆனா கைங்கரியத்தை எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு பகவான் ராமனுக்கு தேவையான காய்கறி எல்லாம் நறுக்கி வைப்பாரு, மத்தியானம் சலுகைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் இவரே கட் பண்ணி வைப்பாரு. அப்படி கட்டி கூறுத்திட்டே கட் பண்ணிட்டு இருக்க, அப்ப ராமன் ஜபம் பண்ணிட்டே இருக்கிறது. அப்படி கண்ணை திறந்தாராம், கண்ணை திறந்தா ஒரு ராட்சசி வந்து நின்னாலாம் முன்னாடி. அவ பேர் என்ன சூர்பணக்கான பேர். அவன் வந்து நின்னாலாம், நின்னவுடனே ராமனுக்கு பயம், ஐயோ நம்ம பகவத் ஜபம் தானே ஏதோ பண்ணோம். இந்த மாதிரி ஜபத்துல ஸ்வரங்கள்லாம் வேதத்துல தப்பா சொன்னான்னா இந்த மாதிரி எதிர்க்கு ஏதாவது வந்து நிற்போம். நம்ம கரெக்டா தான் சொன்னோம், இதெல்லாம் எதிர்க்கு வந்து ஏதோ ஒன்று நிக்கிறது அப்படின்னு யோசிச்சாராம். யோசிச்ச உடனே சந்தேஷம் ராட்சசை காத்துது, அதனால எதிர்ச்சியா அவன் எதிர்ச்சியா தான் வந்தாலும் அன்னைக்கு 7-8 மணி இருக்கும். அந்த சமயம்லாம் எழுந்துக்கிற டைமே கிடையாது, 3 மணி 4 மணிக்கு தான் எழுந்துப்பா. ஐடியில் ஒர்க் பண்ணுறா போல இருக்கு, அதனால 3-4 மணிக்கு தான் எழுந்துப்பா. எழுந்துட்டு பாப்பா, நீ சுத்தி சுத்தி பாப்பா, பார்த்து இந்த பெட் காஃபின்னு சொல்றாளே பல்லு தாண்டே ஊத்தையோடையே காஃபி அமைப்பு கொட்டிக்கிறது. அந்த அது ஏன்னு வந்ததுன்னா இந்த சூர்பண காய்கிட்ட இந்த இந்த ட்ரெடிஷன் வந்திருக்கு. எப்படி எப்படி பார்த்துட்டே பக்கத்துல என்ன எருமை பசு என்ன என்ன மிருகம் ஓடினாலும் அதை பிடிச்சி வாயில போட்டு பாடும். பெட் காஃபி எவ்வளவு இல்ல, பண்டிகைக்கு ஓடினா அந்த பண்டிகை குழிஞ்சு அந்த ரத்தத்தை சாப்பிடுவாங்க. பெட் காஃபி பெட்டி எவ்வளவு அது மாதிரி சாப்பிட்டு என்னடா இது ஏதோ வாசனை அடிக்கிறது, மனுஷியால் வாசனை அடிக்கிறது அப்படின்னு சொல்லி, ஆஹா நரமாம்சம் இன்னைக்கு நல்லா இருக்கும், நம்மளோட லஞ்ச் டின்னர் எல்லாமே சூப்பர் சூப்பர் மீல் சூப்பர் டின்னர் அப்படின்னு நினைச்சுட்டு வந்தாலும் பார்த்தா ராமன், ராமன் முன்னாடி வந்து நின்னாலாம் சூர் பண்ணுங்க வந்து நின்று நீங்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்டாலும் ராமனை பார்த்து ராமன் இவள்கிட்ட என்னத்துக்கு பதில், இவள்கிட்ட வந்து ஆ நாங்கள்லாம் ராமன், நாங்கள் எங்கள் மனவர் தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு விட்டுலாமா இல்லையோ. மொத்த ராமாயணத்தையும் சொன்னார், ஒன்பது நாள் அவர் உபன்யாசம் பண்ணியிருக்காரு, யார் பேசுவோர் பண்ண கேள்வி. ஏன் அப்படின்னா அனந்தம் நகிராமஸ்ய கதாச்சபி சன்மதம், பொய் அப்படிங்கிறதே சொல்லக்கூடாது ராமனுக்கு, எந்த காலத்திலையுமே சொல்லக்கூடாது. இவன் வந்திருக்கா இவளெல்லாம் லட்சியம் பண்ணியதா, நம்மளை அந்த இப்போ நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குற எதுக்கு நீ வந்திருக்கேன்னா ஏதோ காரணத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அடிச்சு விட்டு போயிடும். அந்த மாதிரி ராமன் இல்லையா, முழுக்க ராஜா தசரத தசரதஸ்தே அப்படின்னு ஆரம்பிச்சு மொத்த கதையும் ராமன் தசரதன் யாரு, நாங்கள்லாம் தசரதனுக்கு பிறந்தவா, பிறந்து அப்பாவுடைய சத்தத்துக்காக நீ வந்திருக்கோம்னு நேற்று உபன்யாசம் வரைக்கும் அவன் மொத்தத்தையும் சொல்லியிருக்கார் ராமன். சூர்பனகிட்ட சொல்லி முடிச்சேன், அவ சொல்றா நீங்க எத்தனை நாடி ராமாயணம் சொன்னீங்களோ என் கதையை நம்ம கேளுங்க அப்படிங்கிறா. என்ன இவ கதை பெருசா அப்படின்னா, நான் வந்து என் பேர் சூர்பனகன் பேரு, சூர்பனகன் என் பேர் தான், அவன் நகம் வந்து சூர்பம்னா மரம், அரிசி எல்லாம் புடைக்கிறோமே மரம் அந்த மாதிரி இருக்குமா நகம். இப்படி இந்த புது ஃபேஷன் இப்பெல்லாம் வந்து நகத்தை இப்படி பெருசா வளர்த்துக்கிறது, அந்த நகத்துக்கு நெயில் பாலிஷ் எல்லாம் ஒரு ஒரு கலர் ஒன்று ஒன்று போட்டுக்கிறது, மருதாணி வச்சுக்கிறது அழகு போய், இப்போ இந்த மாதிரி ஒரு புது ஃபேஷன் வந்துருக்கு. இதுக்கெல்லாம் முன்னாடி சூர்பனக அவள் வந்து நீ இப்படிதான் பேசுவாளா ராமன்ட்ட, ஏன்னா அப்படி அழகா இருக்கான் அந்த நகம், அவளே நினைச்சுக்க அந்த நகம்லாம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி பேசிகிட்டே இருக்கச்சே என்னை பற்றி கேளுங்கோ. நான் வந்து சூர்பனகன் பேர் எனக்கு, எனக்கு ஒரு ரெண்டு அண்ணா மொத்தம், மொத்தம் ரெண்டு அண்ணா, ஒரு அண்ணா வந்து லங்கையில் இருக்கார் ராட்சதேஸ்வரர் ராவணன் பேரு, இன்னொரு அண்ணா வடக்க இருக்கார் குபேரன் பேரு. அந்த ரெண்டாவது அண்ணாக்கு ரெண்டு தம்பி இருக்கா, ஒரு அண்ணா இன்னொரு அண்ணா வந்து கும்பகர்ணன் பேரு. அவர் எழுந்து எழுந்து வந்தா நாடு தாங்காதுன்னு அவர் தூங்கிட்டே இருக்காரு, இருப்பாரு கும்பகர்ணன் அவருக்கு பேரு. இன்னொரு அண்ணா எங்க கோஷ்டியிலே இருக்கிறதுக்கு லாய் இல்லாத அண்ணா விபீஷணன் பேரு. நாங்கெல்லாம் எவ்வளவு ராட்சதால எல்லாரையும் அடிச்சு கொண்டு சாப்பிட்டு இருக்கோம், அவர் தயிர் நாள் தான் சாப்பிட்டு இருக்காரு டெய்லி அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஃபார்ச்சுனேட், நீங்க ரொம்ப லக்கியான பர்சன் அப்படிங்கிறார் அவர் ராமனை பார்த்து. நீங்க ரொம்ப குடித்து வச்சவர் அப்படின்னா, ஏன் என்னமா அப்படின்னோடனே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அது மட்டும் சொல்லாம நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன், நீங்க பெரிய பாக்கியசாலி அப்படின்னு விலை சொல்ற. இந்த காலத்து பொண்ணா இருப்பாளோ தோன்றது, ஏன்னா இந்த காலத்துல அப்படின்னு நடக்கிறது அப்படி சொன்னாலும், சொன்னதுக்கப்புறம் அந்த இவாளோட மேட்ச் எப்படி இருந்தது, இந்த ஹாராஸ்கோப் மேட்ச் நம்மளாம் போட்டு பார்க்குறோமே ஜாதக பொருத்தம்லாம் இருக்காங்க, வால்மீகி போட்டு பார்க்குற இவாளோட ஜாதக பொருத்தம் எப்படி இருந்ததுன்னா, சுமுகம் துர்மு கீரானம் திருத்தமத்தியம் மகோதரி, ராமனுடைய திருமுகம் அழகா சந்திரன மாதிரி இருக்குமா, ராமச்சந்திரனோட முகச்சந்திரன் சந்திரன் மாதிரி அழகா இருக்குமா, இவளோட முகம் எப்படி இருக்கும்னா ராத்திரி எப்படி இருக்குமோ, நிலா இல்லாத ராத்திரி எப்படியுமோ அந்த மாதிரி இருட்டா இருக்குமா, விருத்தமத்தியம் மகோதரி ராமன் சிக்ஸ் பேக்ஸ் எயிட் பேக்ஸ் மாதிரி வயிறு உள்ள அமுங்கி இருக்குமா, இவளுக்கு நாலு குடத்தை வச்சு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வயிறு. இவர் மேட்ச் நான் சொல்ல வால்மீகி சொல்ற மேட்சுங்க இதெல்லாம் இப்படி இவாளு ரெண்டு பேர் கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறாரு. விசாலாட்சம் ரூபாட்சி சுகேசம் தாமிரமூர்த்ததா, ராமனுக்கு காது வரை நீண்ட கண்கள், இவளுக்கு எப்படின்னா குண்டு பெருக்க மாட்டி வச்ச மாதிரி கண்ணா, விரூபாட்சி சுகேஷம் தாமிரமூர்த்ததா, ராமனுக்கு ஜட்டாபாரம் பண்ணிட்டா கூட கேர்லி ஹேர் கரெக்ட் மெயின்டைனே ஆயிட்டு இருக்கும் ராமனுக்கு. இவளுக்கு எப்படி இருக்குன்னா, இவ கண்ட ஷாம்பு கண்ட கிரீம் எல்லாம் தடவிட்டு டையெல்லாம் அடிச்சுட்டு முடியெல்லாம் மொத்தம் கொட்டி நாலு குடி மட்டும் இருக்கான், அந்த நாலு குடியும் அழகாக காமிக்கணுங்கிறதுக்காக அப்படி கேர்ள் பண்ணி வச்சிருக்காளாம் அந்த முடிய. அப்படி இருக்கா சொல்லப்படுற தாமிரமூர்த்ததா, அதுல இந்த டையெல்லாம் வேற இஷ்டத்துக்கு பெர்கண்டி கலர் அந்த கலந்தை இப்போ வந்திருக்கேன் நிறைய அதெல்லாம் தடவிட்டு இருக்காளாம். பிரீதி ரூபம் விரூபாதா துஸ்வரம் பீரவஸ்வரா, நாம ராமனை தெரிவிச்சோம்னா நம்ம மனசுலயே எப்படி இருக்காரு பாரு, நம்ம நினைச்சோம்னா ராமன் எப்படி இருக்காருன்னா வெளில கையில வச்சிருந்து சீதா பக்கத்துல லட்சுமணனோட சேர்ந்து இருக்காரு, நம்மளுக்கு தியானம் பண்ணா வராது ராமன். ராமன் பார்த்தா அப்படி நம்மளுக்கு மனசுல பதிஞ்சிடுவார் ராமன், சூர்பனக்கே நம்ம மனசுல பதிஞ்சிடுவாரோம் எப்படின்னா, அவளை பார்த்தா அடுத்த மூணு நாள் நாலு நாளைக்கு ஜுரம் சாப்பாடு எல்லாம் ஏறாது, ஒண்ணுமே பிரம பிடிச்ச மாதிரி வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பார், அந்த மாதிரி குருப்பனுக்கு அப்படி இருப்பாள். தட்சிணம்தான் பாஷினி, பொய்யே சொல்லாதவர் ராமன், பொய் மட்டுமே சொல்லிட்டு திரியறவனா குருப்பனுக்கு. நியாயவர்த்தம் சுதர்கிருத்தா பிரியம் அப்பிரிய தரிசனா, ஏதா இருந்தாலும் ராமனுக்கு நியாய வழியை சம்பாதிச்சாதான். இவளுக்கு அப்படி எல்லாம் கிடையாது, எப்படி வேணா சீட்டிங் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அபினாமிக்கு இவளுக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி சீட்டிங் பண்ணி சம்பாதிச்சு வச்சது வச்சுதான் குடும்பம் நடத்துவா, அந்த மாதிரி சூர்பனுக்கு இருந்தாலும் கேட்ட உடனே சொன்னா, எனக்கு நீங்க பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிட்டா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இந்த காட்டுல எல்லா ரசியும் அடிச்சு வாயில போட்டு சாப்பிட்டு நல்லா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னாலும், ராமன் என்ன சொன்னாருன்னா, என்ன கூட எனக்கு கல்யாணம் எடுத்து பாருங்க, என் ஒய்ஃப் தான் என்ன சீதைன்னு. அப்படி சீதையை காமிச்ச உடனே சூர்பனுக்கு ராமனை திட்டினாலாம், என்ன திட்டினா அப்படின்னா, என்னது ஒரு இடுப்பு செத்தவளை போய் கூட்டினது, இவளுக்கு இடுப்பே இல்லையே, மெல் மெல்லிடைன்னுவா ஸ்திரீகளுக்கு. அந்த மாதிரி சீதை அழகா இருக்காளா, அவளுக்கு அது பிடிக்கல. ஏன்பா உன்னை வந்து ஏமாத்திட்டாப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறன்ற பேர்ல, ஒரு அங்கை அங்கம் இல்லாதவர்கள், அதாவது இந்த பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி இடுப்பு இல்லாத பொண்ணு அவன் தள்ள கட்டி வச்சுட்டாப்பா, அவ பற்றி ஒல்லியா எப்படி இருக்கா பாரு, நன்னாவே இல்லை, நான் பேர் எவ்வளவு அழகா டிசைன்டிக்கா இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா. ராமர் பார்த்தார், இல்லம்மா எனக்கு கல்யாணம் எடுத்து நான் இந்த ஒரு ஒரு ஒரு பொண்டாட்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த அவதாரத்தில் அப்படின்னா சொல்லி முடிச்சோன்னு. அங்கே பாரு பக்கத்தில் என் தம்பி லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்கான், ஸ்ரீமான் அகிருதாரஸ்ட அப்படிங்கிற சொல்கிறார். இந்த இடத்துல எப்படின்னா அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறார். என்ன கல்யாணம் ஆகலைன்னு அது வியாக்கியானம் பண்ணுறா, கல்யாணம் ஆகலைன்னு சொல்லலை, கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் பொண்டாட்டி கூட இல்லை அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறா. அசகிருத்த தாரஸ்ட அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறா. அவன் அவன்கிட்ட போய் பாரு அப்படின்னா அவன் பார்க்குற அசூர்மனக சின்ன ஐயரும் நன்னாதான் இருக்காரு, அவர் பக்கத்தில் போவோம்னு சொல்லி அவன் லக்ஷ்மண பக்கத்தில் போகிறார். லக்ஷ்மணர் அந்த காய்கறிகளை வெட்டிட்டு கட்டியை தீட்டிட்டு அப்படி உட்காந்துருக்காரு. அவர் எதுக்கு தீட்டுறாரு அவருக்கே தெரியாது, ஏதோ காய்கறியை வெட்ட போகிற, அதை வெட்ட போகிறதில்ல அப்படின்னு வெட்டிட்டே இருக்கிறதே. சூர்மனக பக்கத்தில் லக்ஷ்மணன் பக்கத்தில் வந்து நின்னாலாம், நின்று இழிச்சாலாம், இழிச்ச உடனே என்ன அப்படின்னாராம், இல்லை உங்களை தான், என்ன உங்களை தான், என்னதான், என்ன என்னதான் உங்களை தான், இல்லை உங்க அண்ணா உங்களுக்காக என்னை பார்த்துருக்கேன், வரன் பார்த்துருக்கேன், கல்யாணத்துக்கு நாள் சொன்னீங்கன்னா சீக்கிரம் கல்யாணத்துக்கு பண்ணிட்டுருலாம் அப்படின்னாலும் லக்ஷ்மணன் தூக்கிவாதி போட்டுதான். ராமன் அப்படி பார்த்தார், அவர் எப்படி திரும்பிட்டார், இவர் கிண்டல் தான் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுது. ராமன் அப்படி திரும்பிட்டார், லக்ஷ்மணன் பார்த்து ஐயோ அண்ணா பண்ண வேலையாது, சரி கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான். இப்போ பாருமா நானே என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தல, இவாளுக்கு அடிமையாக இருந்துருக்கேன், உன்னோட சரீரத்தை பார்த்தா ஒருத்தனுக்கு அடிமை பண்ணுற மாதிரியான சரீரம் இல்லை, முடிஞ்சு நிமிஷம்லாம் நீ வேலை செய்யவே செஞ்சதே கிடையாதுன்னு தெரியுது உன்னை பார்த்தாலே, அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஒரு சந்தோஷத்தையும் உன்னால் அனுபவிக்க முடியாது, என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு நானும் நீயும் சேர்ந்து வேலை தான் பண்ணுற மாதிரி இருக்கும், நீ அவர்கிட்டயே போ, அவரை கல்யாணம் பண்ணிட்டேன்னா மேரு பருவத்தில் சூரிய வெளிச்சம் பட்டா எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அந்த மாதிரி இருப்பீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெகன் மாதா ஜெகன் நாயகன் மாதிரி இருப்பீங்க, இவருக்கு கிண்டல் பண்ணி அனுப்பிச்சாராம். திருப்பி பரிகாச அபிசக்ஷனா அப்படின்னா வால்மீகி, இவா ரெண்டு பேரும் இவாள் பரிகாசம் பண்ணிட்டு இருக்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கா, இவா ரெண்டு பேரும் ராமன லட்சுமணன் தூர்ப்பண கையா, அதை அவளால புரிஞ்சிக்க முடியல, புத்தி இல்லாத பொண்ணு. அதனால அப்படி திருப்பி ராமர்கிட்டயே போவோம்னு போறச்சுமே நடுவில் சீதையை பார்த்துட்டான். இவ இருக்கிறதுனாலதான் நம்மள வேணாங்கிறார், இவர் இவரை நம்ம கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் கழுத்த போய் முடிக்க போனாலாம். லக்ஷ்மணரை பார்த்து ராமன் சொல்ற, இந்த மாதிரி ராஷ்டா அடிக்கிட்டாலும் நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது, பண்ணது இவர் தான் ஆரம்பிச்சார், ஆனா லக்ஷ்மணரை போய் இது சொல்ற, நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சீதையை காப்பாத்துக்கலாம்னு இவர் கையில வச்சுட்ட கத்தியை வச்சுட்டு காதையும் முக்கியம் அறுத்த அத ஆழ்வார் சொல்றச்சே, காதோடு உன்கூட நிறைய கதறி அவள் ஓடி, காதையும் முக்கியம் அடுத்த உடனே ஒவ்வொன்று ஓடினாலும் பக்கத்துல தனஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கரண் தூஷணம் திருச்சிரசன்னு கரண்யோட கதிர் பிரதர் ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான், டெரரிஸ்ட், அவன் டெரரிஸ்டோட ஹெட்டு, அந்த ஹெட்டுக்கிட்ட போய் சொன்னானா, அங்க போய் சொன்னவன எப்படி என்ன சொல்லணும், ராமகிருஷ்ணன் ரெண்டு மாம் மனிதர்கள் இருந்தாங்க, அவனுக்கு என்ன மூக்க அறுத்துட்டானுங்க சொல்ல வேண்டியது இருக்கு, அப்படி சொல்லலையா, தருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ சீரகிருஷ்ணாஞ்சினாம்பரோ, தருணோ நல்ல யங் ஃபெலோஸ் ரெண்டு பேர் இருக்கா, அது மட்டும் இல்ல ரூப சம்பன்னம் ரெண்டு பேருமே அழகா இருக்கா, சுகுமாரோ சுகுமாரமா இருக்காவா, திருமணி ரொம்ப ஹார்டா கீடாலாம் இல்லாம என்னதான் பைசப்ஸ் செஸ்ட் சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாலும் அவ பாக்கறது சாஃப்டா இருக்கா, மகாபலோ ரொம்ப பலம் ஜாஸ்தி ரெண்டு பேருக்கும், ரெண்டு பேரை பத்தி பேசுறான் டூயல், அதாவது சம்ஸ்கிருதத்துல மட்டும்தான் தமிழ்ல ஒருமை பன்மை, சம்ஸ்கிருதத்துல ஒருமை அந்த த்விவசனம் ரெண்டு பேரை சொல்றதுக்கு பகுவசனம் பன்மையும் உண்டு, அதனால ரெண்டு பேரை சொல்றதுல சொல்றா, பலமூலாசனோதாந்தோ ராபோ தர்மச்சாரணம் தேவோவாமான் பகவான் நடக்க இது முத்தகே, இவன் மனுஷியாளா தேவர்களாமே தெரியல, ஆனா ரிஷி வேஷத்துல இருக்கா ரெண்டு பேரும், ரொம்ப அழகா இருக்கான், அழக பாரி சொன்னாலும் யாராவது மூங்கி காலையும் அறுபட்டு வந்து அவன் பொறுக்கி பய அப்படின்னு திட்ட வேண்டி இருக்க, ராமனுடைய திருமேனி அழகு அவ்வளோ அழகா இருக்குமா, அப்பேற்பட்ட மூக்கு அறுத்து போய் காதறுத்து போய் வந்தாலும் அழக பத்தியே சொல்றா, சொல்லி புலம்பினா, நீ இனிமேல் இங்க இருக்காதரா, நீ வந்து ஓடு, நீ இங்க மேல இருந்து லாய்க்கே கிடையாது, அவன் என்ன மூக்கி காதையும் அறுத்துக்கா, எப்படி அழகா ரெண்டு பேர் இருக்கா, அவளை போய் சம்ஹாரம் பண்ணிட்டு வா, நீ அவன் சம்ஹாரம் பண்ணிட்டு வந்தா அவன் குணத்துல இருந்து வர ரத்தத்தை நீயும் நானும் சாப்பிடலாம் ஒன்னா உட்காந்து அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே முதல்ல கரண் வந்து அந்த டெரரிஸ்டோட ஹெட் வந்து 14 டெரரிஸ்ட் அனுப்புறானா, அனுப்பி ராமனையும் லக்ஷ்மணனையும் கொண்டுடுவா அப்படின்னு சொல்றான். அந்த 14 பேர் போன வேகத்திலே அவ வரலன்னு தெரிஞ்சு போச்சு, அவ எங்க போயிருப்பான்னு கரணுக்கு தெரிஞ்சுது, மேலதான் இங்க போயிருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் 14,000 ராட்சசாட ஐசிந்து ஒரு ஆர்மியை கூட்டின்னு போறான் அந்த டெரரிஸ்ட் கரண். அவன் கரண்ட் போறதே அவன் மினிஸ்டர் திருச்சிரசு கரண் தூஷணன் திருச்சிரசு 3 பேர் கெண்டு அந்த 3 பேரும் 14,000 பேரை கூட்டின்னு போறானான். அப்ப ராமன் பார்த்த இங்க யுத்தம் சம்பவிக்க போது 14 பேர் வந்து அவன் சொல்லிட்டேன், இவ சும்மா விட மாட்டேன், நிறைய பேர் வருவான் எனக்கு தோன்றது, லட்சுமணா சீதையை மண்ணியை கூட்டிட்டு அந்த குகைக்குள்ள போவா, இந்த ஆசிரமத்தில் இங்க இருக்கான்டான், பெரிய யுத்தம் சம்பவிக்க போறது, அதனால அந்த மண்ணியை மரவா கூட்டிட்டு அந்த குகையை போய் ஒழிச்சு போப்பா அப்படின்னு லட்சுமணன் சொன்னாரா, இல்ல இல்ல நான் சண்டை போடுறேன், நீ சண்டை போடாதே அப்படின்னாரா, இல்லப்பா சண்டை போட்டு முடிச்சவொடனே என்னதுக்கு அது காரணம்னு சொல்றேன், இப்ப நான் தான் சண்டை போடுறேன், நீ உள்ள போய் உட்காந்து போப்பா, மண்ணிக்கு பாதுகாப்பா இரு அப்படின்னு லட்சுமணன் சொன்னா, லட்சுமணும் சீதைய மேல ஒரு குகை மலை மேல ஒரு குகை உள்ள கூட்டிங்க, அங்கே பார்த்தா இந்த யுத்தம் தெரியும், எப்படி வா ஸ்டேடியத்துலாம் மேல இது போடுறாடே அந்த மாதிரி, மேலே உட்காந்து பார்த்தா நடுவுல பிச்சு தெரியும்ன்ற மாதிரியான ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு குகையிலேருந்து உட்காந்து கீழே நடக்கிற சண்டையை பார்க்கறதுக்கு இவா ரெண்டு பேர் உட்காந்துட்டே இருக்காளாம். 14,000 பேர் வந்தாலும் 14,000 பேர் ராட்சதால் வந்தா, சதுர்தச சகசிராணி ரக்ஷதாம் தீம கர்மணாம் ஏகச்ச ராமோ தர்மாத்மா கடம் யுத்தம் பவிஷ்யதி அப்படின்னு 14,000 பேர், இவரோ ஒருத்தர், அவ வந்திருக்கவா யாரு ராட்சதாள், இவர் ராமன், ராட்சதாள் என்ன பண்ணுவான்னா பீமகர்மா, என்ன கொடிய கொடிய செயலை பண்ணக்கூடிய வாழ் அப்படின்னு பீமகர்மான்னு பேரு ராட்சதாளுக்கு. இவரோ தர்மாத்மா, இவர் தர்மமா தான் யுத்தம் பண்ணுவார், சும்மா மேஜிக் எல்லாம் பண்ணி அடிக்கிற அவதாரம் இது இல்லை, கிருஷ்ண அவதாரத்தில் வேணா அதை மேஜிக் பண்ணுவார், இந்த அவதாரத்தில் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்ப எப்படி இந்த யுத்தம் நடக்க போகுது, 14,000 1 அப்படின்ற மாதிரி இந்த சண்டை இருக்கே அப்படின்னு இந்த கதை. இப்ப நம்ம அரக்கோணத்துல உபன்யாசம் நடக்கிற மாதிரி கேரளால திருவஞ்சிக்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல உபன்யாசம் இதே கட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்படி 14,000 பேர் ஆனா ஒரே ஒரு ராமனா அப்படின்னு சொல்லி என் வில்லை எடுத்து சொல்லி கிளம்பினாராம் ஒரு ஆழ்வார், அவர் பேர் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு பேரு. ராமன் தனியா இருக்கலாமா, ஐயோ சேனையை கலப்புடா கலப்பு நம்ம எல்லாம் கலப்புறோம்னு சொல்லி அந்த ஆவேசத்துல கலப்புறான் குலசேகர ஆழ்வார். ஏன்னா ராமாவதாரம் நடக்கிறதே நாம இருப்போம் நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவர் கலியுகத்துல இருக்க, இது நடந்தது துவாபர யுகத்துல திரேதா யுகத்துல, என்னடா இந்த ஆழ்வாரத்தை கிளம்புறேன் அப்படி திரும்புறாரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற மந்திரிகள்லாம் அந்த உபன்யாசம் பண்றவரை கூட்டு, நீ உபன்யாசம் பண்ண அழகெல்லாம் போறோம், ராமன் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டாரு கட்டத்தை திரும்பி சீக்கிரம் சொல்லு, அப்பதான் இந்த ஆழ்வார் அடங்குவாருன்னு சொன்னோடனே எல்லாரும் நாட்டாலையும் ராமன் சம்ஹாரம் பண்ணிட்டாரு கதையை சொல்லி முடிச்சாரு. அந்த மாதிரி இது ரொம்ப பெரிய கட்டம், ராமனுக்கு ஆர்மியே இல்லையே, தனியா இருக்காரு, என்ன பண்ண போறாருன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளா மாநிலே தேவர்கள்லாம். அப்படி பாக்குறதே திருச்சிரஸ்தேன்ற ராட்சதான கொண்டாரா முதல்ல, அவருக்கு அந்த முன்னாடி இந்த அம்பு எரியறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கலை, அது எப்படின்னா இப்படி வச்சுட்டு இப்படி விடுவான் அம்ப, ஆனா இப்ப சூழ்ந்துட்டா 4 ராட்சதாள் சர்க்கிள் பண்ணிட்டான் சரௌண்ட் பண்ணிட்டான். அப்ப ராமன் எப்படி சண்டை போட்டார் அப்படின்னா, அந்த 14,000 பேரையும் கொல்லணும்ன்றதுக்கு இந்த வில்ல இப்படி திருப்பின்ட்டான், இப்படி திருப்பிட்டு இந்த 4 அம்பு எடுக்கிறது 5 அம்பு எடுக்கிறதுலாம் இந்த 4 வரல இந்த நடுவில் வச்சுட்டு விடுவான். இந்த பாகுபலி படத்துல கூட அப்படி வந்திருக்கு, அதெல்லாம் எங்க இருந்துன்னா ராமர் காலத்திலேயே இந்த வில்ல இதில் கலை அதை பண்ணியிருக்கான்றது தெரியறது. அப்படி வில்ல இப்படி வச்சுட்டு 4 மானம் எடுப்பாராம், எடுத்து அதை வெக்கறதே அது 40 மானமா ஆகுமா, இப்படி இழுக்கறதே 400 மானமா ஆகுமா, போய் எரியறதே 4,000 மானமா போய் 40,000 பேரை 4,000 பேரை கொள்ளுமா, இப்படி எடுக்கிறாரு கொடுக்கிறாரு அடிக்கிறாருன்னு நான் சொல்றது வேணா ஸ்லோவா இருக்கு, அங்க நடந்தது வேகமா நடந்தது. ஏன்னா 14,000 பேரையும் அர்த்தாதிக முகூர்த்தம்னு சொல்றான், 1.5 மணி நேரத்துக்குள்ள 14,000 பேரை கொண்டிருக்காரு அப்படின்னா எவ்வளவு வேகமா ராமன் இருந்திருக்காருன்னு தெரியணும். அது எப்படி நடந்தது அப்படின்னா, ரிஷிர சிவ திருதய திமிர நிராத வாசரகரா அப்படிங்கிற தேசியம், திரிசிரஸ்தேன்ற ஒரு ராட்சதன் எப்படின்னா பெரிய இருட்டான், அந்த இருட்டுக்கு பெரிய சூரியன் வந்தா இருட்டு போயிடும்ன்ற மாதிரியான அந்த இருட்டுக்கு ஒரு சூரியனா இருந்து ராமன் திரிசிரஸ்த சம்ஹாரம் பண்ணாராம். அடுத்தது தூஷணன்னு அந்த அவன் ஒரு ராட்சதன், அவன் எப்படி கொண்டாருன்னா, தூஷண ஜலநிதி, தூஷணன்றவனே பெரிய சமுத்திரம் மாதிரியாம். அந்த சமுத்திரத்தை வத்தடிக்கிறதுக்கு ராமன் எவ்வளவு பவரா இருக்கணுமோ, தூஷணன்ற சமுத்திரத்தை வத்தடிச்சுட்டு சோஷணத்தினால அந்த வத்தடிச்சதுனால ரிஷிகள்லாம் சந்தோஷப்பட்டாலும், ஏன்னா அந்த தூஷணன்றவன் ரொம்ப குடும்பப்படுத்திருக்கான அந்த ராட்சதால, அந்த ராட்சதனை கொன்னதுனால சந்தோஷப்பட்ட முனிவர்கள்னால கோஷணம் பண்ணப்பட்டவர் ராமா அப்படின்னு கூப்பிடுற. தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகன தோஷித விஜய கோஷணா அப்படின்னு வார்த்தையே ரொம்ப சண்டைக்கு சொல்றாங்க. தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகன தோஷித விஜய கோஷணான்னு ரவீரகத்தில் அந்த கரந்தான் மெயின் டெரரிஸ்ட். அந்த டெரரிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா, கரதர கரதரு கண்டன சண்டபவனா அப்படின்னா, கரந்த ராட்சதனே ஒரு வாழை மரம் மாதிரியான, வாழை மரம்னா ரொம்ப பெரிய காத்தெல்லாம் அடிச்சா நிக்க அது கீழே விழுந்துடும், அந்த மாதிரி அந்த ராட்சதனுக்கு பெரிய காத்தா இருந்தார் ராமன் சொல்லி இவா 14,000 பேரையும் அர்த்தாதிக முகூர்த்தம் 1.5 மணி காலத்துக்குள்ள சம்ஹாரம் பண்ணாராம். சம்ஹாரம் பண்ணதுக்கப்புறம் இந்த சீதை வயிற்ற பிடிச்சுன்னு உட்காந்துருக்கா. ஐயோ, 14,000 பேர் இவர் ஒருத்தரா போயிருக்காரு அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கே வேத கோஷம் கேட்டுதான், சர்வம் ஜெயதி அப்படின்னு சொல்லி, ஆஹா வெற்றி, ராமனுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி ரிஷிகள்னா சந்தோஷமா இந்த வேத கோஷத்தை பண்ணாலும், வானத்திலேயே தேவர்கள்லாம் புஷ்பவிருத்தி பண்ணாலும், புஷ்பத்தை மேலே தூவினாலும் ராமன் மேல. ராமன் சண்டை போட்டிருக்கார், எப்படி இருந்தார் அப்படின்னா, அங்கங்கே அம்பெல்லாம் குத்தி இருக்கு ராமனுக்கு, அங்கங்கே ஹர்ட் ஆயிருக்கு, அதாவது அம்பெல்லாம் குத்தி ரத்தங்கள்லாம் பீச்சி அடிக்கிறது ராமனுக்கு, நிறைய தையல் போட வேண்டியது இருக்கு. ஆனால் ராமன் அப்போ ஏற்பட்ட வீர ராமன் வீர ராகவன் சீதை பார்த்தாலும் பார்த்துட்டு வந்து கட்டி பிடிச்சிருந்தானாம். சந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபுவஹஸ்தா வைதேகி பர்த்தாரம் பத்யஸ்வதே. இத்தனை ரிஷிகள் இருக்கா, இத்தனை நடுவுகாட்டில் போய் கட்டி பிடிக்கணும்லாம் தோணையை அசீதைக்கு, நம்ம கட்டி பிடிச்சா அந்த பொண்ணெல்லாம் ஆறும் அப்படிங்கிறதுக்காக பரிசஸ்வதேன்னா பரிதகா சஸ்வதே, முதல்ல இப்படி கட்டி பிடிச்சிக்கிறாளாம், ஏன்னா மாறில் நிறைய காயங்கள் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைடில் வந்து கையிலெல்லாம் நிறைய காயங்கள் இருக்குன்னு கையை கட்டி பிடிச்சிக்கிறாளாம். அப்புறம் முதுகில் நிறைய காயம், ஏன்னா நாலா பக்கமும் ராட்சதால் அடிச்சிருக்கா, ராமன் மாதிரி ஒரே பக்கத்தில் நின்றுதில்லை, அதனால முதுகில் வந்து கட்டி பிடிச்சிருந்தாலும் முதுகு பக்கமாக பின்னாடியில் இருந்து இதெல்லாம் கட்டி பிடிச்சி நின்றது எப்படி இருக்குது அப்படின்னா, மகித மகாவர்க்க தரிசன முதித மீசிலி இருந்தன ஹரிதம் பணவிபவ விரோமன விகட்ட வீரம் பிரண. இந்த காயங்களுக்கு எல்லாம் ஐஸ் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குதா ராமனுக்கு. இப்படி ராமன் எல்லாரையும் கொண்டுட்டு சம்ஹார மூர்த்தி சம்ஹார ருத்ரன் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இருந்தாராம். உடனே அந்த 14,000 பேர்ல ஒரே ஒருத்த மட்டும் மிஸ் தான், எப்படி அப்படின்னா, ராட்சதாள்லாம் நினைச்ச நிமிஷத்துல வேஷத்தை மாத்திக்கணும். அந்த மாதிரி இந்த அகம்பனன் ஒரு ராட்சதன், அகம்பனன்னா அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பயப்படாதவன் அர்த்தம். அந்த பயப்படாதவன் எப்படியோ ராமன் போய் சொன்னான் அந்த விஷயத்த, 14,000 பேர் நம்மளோட ஒன் ஆஃப் தி பார்ட்னர் ஆர்மி, டெரரிசம் பார்ட்னர் ஆர்மி வந்து காணாமல் போயிட்டு ஒருத்தன் கூட இல்லை, நான் மட்டும்தான் தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னா, ராவணன் கேட்டான் எப்படி நீ மட்டும் தப்பிச்சு வந்தேன், அது தப்பிச்சு வந்தான் கேட்காதே அப்படின்னா, எப்படி தப்பிச்சு வந்தான்னா பொம்மநாட்டி வேஷத்தை போட்டு வந்தான், ராமன் பொம்மநாட்டி யாரும் அடிக்க மாட்டேன்றதுனால அது தெரியுமா அவனுக்கு, தெரிஞ்சுட்டு வேஷத்தை கட்டணும் மாத்திட்டு அங்கே தப்பிச்சு வந்தானா. அப்போ ராவணன் தான் யாருக்கிறது எனக்கு சொல்லிட்டான். சொன்ன உடனே ராவணன் கோபம் வந்தது, 14,000 பேர் கொண்டிருக்கா, அது மட்டும் இல்லை கிருதக்ஷேமாஸ்து தண்டகாக அப்படின்ற இந்த இத்தனை நாள் இந்த ரிஷிகள்லாம் நம்மளுக்கு பயம் தெரிஞ்சது, இன்னைக்கு என்னன்னா எல்லாருக்கும் பால் பாயசம் வச்சு சாப்பிட்டுருக்கு, இவாழ்லாம் ஒழிஞ்சுதான்னு சொல்லி ரிஷிகள்லாம் சந்தோஷமாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராமன், சரி இது ராமன் பத்தி யார்கிட்ட கேட்டா தெரியுங்கிறதுக்காக மாரீசன் கிட்ட முதல் தரம் வரணும் வந்து கேட்கறானா. ராமன் ஒருத்த வந்து தொந்தரவு பண்றான், யாருமே அவனை பத்தி சொல்லுன்னே மாரீசன் கை காலெல்லாம் நடுக்கிறது. அவன் முதல் தரம் என்ன சொல்லி இருந்தான்னா, அவனை பத்தி பேசவே பேசாத, நீ நல்லா இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும்னா இப்பவே கிளம்பி லங்கையில போய் சௌக்கியமா இது, நீங்க இந்த பக்கமே தலை வச்சு படுத்தாத அப்படின்னு சொல்லி முதல் தரம் அமுச்சு விட்டானா. அதுக்கப்புறம் ரெண்டாம் தரம் வரத்துக்கு காரணம் யாருன்னா சூர்பனக, திருப்பி சூர்பனக வந்து ராமன் கிட்ட சொல்றாளாம், இந்த மாதிரி ரெண்டு பேர் என்ன இருந்தா அவ மூக்க அறுத்துட்டு பேசுறான், அவ பேசுறதே புரியல போல இருக்கு ராவணனுக்கு, மூக்கு காது இதெல்லாம் இல்லைன்னா வந்திருக்கிறது யாருமே கட்டுறது தெரியல ராவணனுக்கு, இது நம்ம கண்டடானா அப்படின்றாங்க. அப்புறம் அவ பேசுறது புரியல, ஆனா அவளுக்கு அவ சொன்னா என்ன சொன்னா, ராமன் ரொம்ப அழகான ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு லக்ஷ்மணன் ஒரு தம்பி, அவனும் அழகா இருந்தான், எனக்கு தான் பாக்கியம் இல்லை, அவன் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல, ஆனா நான் போனது எதுக்கு தெரியுமா, இது அப்படியே கதையை ட்விஸ்ட் பண்றான் ராவணன் கிட்ட என்ன, அங்க ஒரு ஸ்திரீ இருந்தா சீதன்னு, அவளை பார்த்தா மனுஷ ஸ்திரீ மாதிரியே தெரியல, தேவலோகத்திலேருந்து டைரக்டா வந்திருக்கா போல இருக்கு, அவளை உனக்கு எப்படியான கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அவளை பேசுறதுக்கு தூக்கறதுக்கு தான் போனேன், ஆனா என்ன இவன் மூக்கையும் காதையும் அறுத்துட்டான் இவங்க ரெண்டு பேரும், அதனால நீ வந்து நீ உனக்கு அவளை சீதையை அடையணும்னு விருப்பப்படுத்தா அவனோட வலது காலை எடுத்து முன்னாடி வை அப்படின்னா இன்னும் வைக்கிறான், வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறான். சரி நான் ராமனையும் லக்ஷ்மணனையும் எதான பண்ணிட்டு சீதையை தூக்கிட்டு வரேன், எனக்கு இந்த குறுக்கேட்டான புத்தி தான், நியாய வழியில போய் அடுத்தவன் போய் போய் திருடுறதுங்கிறது. ஆனா சில பேர் சொல்ல நாங்கள்லாம் ராவனோட வம்சம், ராவனுடைய பேரன்கள் அப்படின்னு சில பேர் சொல்லி தெரியுறாங்க. என்ன அவனுக்கு இதேதான் குழப்பம், அடுத்தவன் பண்ணாட்டிதான் கண்ணே தவிர அந்த மாதிரி இருக்கிறவங்க ராவனுடைய வம்சம் நாங்கள்லாம் அப்படின்னு. எங்க தாத்தா தான் ராவணன், போன வரவன் எல்லாம் தாத்தான்னு அவன் அவன் போய் போட்டு போய் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அவனை பத்தி தான் ஸ்மரணம் வருது ராமாயண புண்ணியத்தின் நடுவில் என்ன பண்றது சொல்லியா சொல்றேன். அப்படி ராமன் திருப்பி போய் யார் கடிக்கு கேட்கறது அப்படின்னு கேட்கறதுக்காக மாரீசத்தையே திரும்பி போறான். போய் உடனே கதவை தட்டுறான், மாரீசன் மாரீச ஆசிரமம் என்ன இது, மாரீசன் ராஷ்டிரம், அவன் போய் அவனுக்கு ஒரு ஆசிரமமான ரிஷிகள் தான் ஆசிரமத்தில் இருப்பா அப்படின்னா அவன் விஸ்வாமித்திரர் யாகம் கட்சத்தில் அடிவாங்கி நான் மொழி ராமன் கிட்ட அப்போலேருந்து தெரிஞ்சுத்தான். ஆஹா இந்த ஆள் சாதாரணமான ஆசாமி இல்லை, நம்மளை நம்ம கொல்லாமல் வச்சிருக்கான். அப்பனா நம்ம என்ன பண்ணணும்னா சாதாரணமா ரிஷி வேஷத்தை போட்டுட்டு அமைதியாக உட்கார்ந்துருவோம், ரிஷி வேஷம் போட்டால் அந்த ராமன் அடிக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால ஒரு ஆசிரமத்தை கட்டிட்டு இந்த இது ஜடாமகுடங்கள்லாம் போட்டுட்டு இந்த துளசி மாலை தாமரப்பணி மாலையெல்லாம் போட்டுட்டு அப்படி ரிஷி மாதிரியே உட்காந்துருக்கானா. ஏன் அப்படின்னா கதவு கட்டுறான் இந்த ராமன் ஆசிரமத்தில் வந்து கதவு கட்டினோடனே மாமா மாமா கதவு கரமாமா அப்படிங்கிறானா. யாரா அப்படின்னு, நான் தான் ராவணன் வந்திருக்கேன். ஐயோ தலைவர் எதுக்கிறாரு சொல்ல சேர்க்கணும் அவன் சொல்லி அனுப்பிச்சேன் சொல்லியோ அப்படின்னோடனே இல்லை எனக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் 14,000 ராட்சதாலை கொண்டுட்டாளா அப்படின்னு கண்டிப்பாக கொண்டிருப்பா, அந்த சைடே நீ போகாதன்னு சொல்லி தானே அனுப்பிச்சேன் திருப்பி எதுக்கு வந்த அப்படின்னா இல்லை எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும் அப்படின்னா என்னன்னு சொல்லி சொல்ல ராமன் விஷயமா எதுவும் கேட்காத வேற ஏதாவது ஹெல்ப் தான் பண்ணுறேன் அப்படின்னா இல்ல இந்த ராமன் இருக்கானே திருப்பி ஆரம்பிச்சேன் இப்பதான் சொல்லாதன்னு சொல்ற அந்த பெயரை திருப்பி அதே சொல்லியிருக்கேன். ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா இந்த ராமன் அன்னைக்கு அன்னைக்கு அடிச்சான் அதுல இருந்து அவன் ஞாபகமாவே இருக்கு. என்ன ஞாபகம் அப்படின்னா காட்டுல இந்த ஆசிரமத்துக்கு உள்ளேந்து வெளில வந்து பார்ப்பேன், மரங்கள்லாம் பெருசு பெருசா நிற்கும், அந்த மரத்தெல்லாம் பார்க்கறச்சே ராமன் தான் மர உரி அணிஞ்சுட்டு வந்து என் எது கடிக்கிறாங்க எனக்கு ஒரே பயமா இருக்கும். விருட்சே விருட்சேக பஷ்யாமி கீரகிருஷ்ணாதினாந்தரம் கிரகீத தனுஷம் ராமன் ராமன் ராமன் பாஷகிருத்த விமானத்தகம். இந்த பாஷகேரை வச்சுட்டு எவன் வந்தா எப்படி இருக்கும், அந்த ராமன் வந்து வில்ல வச்சுட்டு என் எதிர்கடிக்கிற மாதிரி இந்த மரத்தெல்லாம் பார்த்தாலே இருக்கு. அது மட்டும் இல்ல ராத்திரியில நல்லா தூங்குவேன், திடீர்னு அன்னைக்கு என்ன சமுத்திரத்தை தண்ணானே ராமன் அவரோட ஞாபகம் வந்துடும். வந்தவுடனே உத்ரமாமி விசேதனா கனவு வந்துருச்சுனாலும் எழுந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு தூக்கமே இருக்காது எனக்கு. எப்ப பாரு நம்மளுக்குலாம் கூட ராமனை பத்தி கனவு வரமாட்டேங்கிறது, ஆனா மாரீசனுக்கு வந்திருக்கேன்னா இந்த ராமனுடைய பானங்களுடைய பிரபாவம் என்னன்றது தெரியுது. அது மட்டும் இல்ல எனக்கு ராமான்னு சொல்லாத சொன்னாலே எனக்கு பயமா இருக்கு, அவன் பேசுறதே பயத்தோட எக்ஸ்ட்ரீம்ல நின்று பேசுறானா. ஏன்னா ராம பானத்தை பார்த்துருக்கான், அனுபவிச்சிருக்கான் ராமபானம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கே. வாழ்க்கை எவ்வளவு க்ளோஸா அந்த கேமராவை ஃபாலோ பண்றேன்னா அவன் பேசுறதே பயத்துல இந்த உதடெல்லாம் ட்ரையாகி வெடிச்சிருக்கான். அந்த வெடிச்ச உதட இப்படி காக்கால இப்படி நட்டிக்கிறான், அதை முதற்கொண்டு ஓட்டவு பரிகண்டு துஷ்கவ் அப்படின்னு சொல்லி இந்த உதடெல்லாம் பயத்துல வெடிச்சு போய் ட்ரை ஆகிடுச்சு, அதை நக்கிட்டு பேசுறான் அப்படின்னு வால்மீகி சொல்ல. அது மட்டும் இல்லாம ராமன் மட்டும் இல்ல ரத்னம் ரசம் ரால ஆரம்பிக்கிற எந்த வார்த்தையும் முன்னாடியே சொல்லாது தயவு செய்து, எனக்கு தலைவலியா இருக்கு ராமன் நீ. அதனாலதான் உன்ன ராவணனே கூட மாட்டேன், தசானன் தசானன் 10 தலை 10 தலைன்னே கூப்பிடும் உன்ன ராமனே வார்த்தையை சொல்லாத எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு அப்படிங்கிறானா. அது மட்டும் இல்லை ராமன் நீ என்ன நினைச்சிருக்க காட்டை விட்டுட்டு யாரோ ராவணன் சொன்னானோ ராமன் என்ன பெரிய பிரபாவம் எல்லாம் ஏமனாடி பேசாத, நான் லக்கேஸ்வரன் எனக்கும் தனி பிரபாவங்கள்லாம் உண்டு. அது மட்டும் இல்லாம அவனே லோகர் காட்டுல அவன் அம்மா தொடச்சிட்டான் காட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கான், ஒன்றுக்கும் ஆகாத பையன் அவன் முன்னாடி என் பிரபாவத்தெல்லாம் பேசாத ராவணன் சொன்னானான். நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கேன் ராமன் அப்படி கிடையாது, ராமோ விக்கிரகமான தர்மஹா அப்படின்னு சொல்ற யாரு ராட்சன் சொல்றான் ராமனை பத்தி. அப்பதான் ராமனுடைய பிரபாவம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ராவணன் என்ன பேச ஆரம்பிக்கிறான்னா நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணும் என்ன அப்படின்னா ராமன் லக்ஷ்மணன் இருப்பா ஆசிரமத்துல, அப்போ நீ ஒரு மான் வடிவில் போனோம் போய் ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கணும், நீ சாதாரணமா இருந்தாலே அழகா இருக்கும், நீ எக்ஸ்ட்ரா அழகெல்லாம் பண்ணிட்டு போனோம் பண்ணிட்டு போனா சீதா உன்னை பார்த்த உடனே கேட்பா எனக்கு அதை பிடிச்சி கொடுக்கணும், நீ ராமனை எப்படியான அழிச்சிட்டு போனோம் அங்கேருந்து ராமன் குரல்ல திருப்பி கத்தணும், கத்தினோடனே லக்ஷ்மணன் வரும், அந்த சமயம் பார்த்து நான் போய் சீதையை தூக்கிடுறேன் இதுதான் பிளான்னோடனே மாரீசனுக்கு கைகாலெல்லாம் நடுங்கிறது. ஆனா சொல்லிட்டான் எய்தர் நீ இதை பிளான கேட்காத போனா இங்கேயே உன வெட்டி போட்டுருவேன் அப்படின்னா மாறிட்டு யோசிச்சான், உன் கையில செத்து போறதுக்கு ராமன் கையில செத்து போனா நல்ல நல்ல கட்டியான கிடைக்கும், அதனால நான் பண்றேன்னு ஒத்துட்டான். ஒத்துட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காத்தால ராமாஷ்டமத்துக்கு முன்னாடி ராமன் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி ஒரு தங்க மான், இந்த மான்ல புள்ளி எல்லாம் இருக்கும், அந்த புள்ளி எல்லாம் நவரத்ன கல் எல்லாம் புதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மானம், அந்த பாதம் குளப்படின்னு சொல்லுவாங்க மானோட கால், அந்த காலம் கோல்டுனாலே கோல்டுல நவரத்னத்தையும் பதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டியான கல், அது பார்த்தாலே தெரியும் இது நார்மல் மான் இல்லை அப்படின்னு. ஆனா ரொம்ப ஆச்சரியமா பக்கத்தில் இருக்கிற மான் எல்லாம் பயப்படுறான், இது ராட்சசம்னா அதுக்கு அவாடு தெரியுமோ இல்லையோ, இது நம்ம இவன் மனுஷன் இல்லை இவன் வேறதோ அப்படின்னு நம்ம எல்லாம் ரோபோ பார்த்து சொன்னோம்னா அந்த மாதிரி மான் எல்லாம் பார்த்துட்டு இது நார்மல் நம்ம கேங் இல்லை இது வேறதோ சொல்லி அந்த மான் எல்லாம் பயந்து ஓடுறான், இதுகிட்டே வராம இவனும் நாக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், ஆஹா நல்ல மான் எல்லாம் பக்கத்துல வந்திருக்க நம்மளால சாப்பிட முடியலையே அப்படின்னு மாறிச்சிருக்கான். அப்ப உடனே சீதா அதை பாக்குறான், பார்த்துட்டு லக்ஷ்மணர் எங்கேயோ காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வரத்துக்கு போயிருக்க, சீதா கேக்குறான் அண்ணா சீக்கிரம் வாங்கோ சீக்கிரம் வாங்கோ அப்படின்னு ராமன் உள்ள எதுவும் பண்ணிட்டு இருக்க, என்ன என்ன இதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுறாரு என்ன இல்லை அப்படின்னா கூப்பிடுறதே அழகு, அகச்ச அகச்ச சீக்கிரம் போய் ஆரியபுத்திர சகானுஜகான்னு, ஆரியபுத்திரா அதுக்காரனே கொஞ்சம் சீக்கிரம் வாங்கோ அப்படின்னாலும் என்ன என்னமா அப்படின்னோடனே இங்க பார்க்கல இந்த மான் எவ்வளவு அழகா இருக்கு இது எனக்கு குடிச்சு கொடுக்கல அப்படின்னு கேட்டாலும், அப்பதான் லட்சுமணர் கரெக்டா இங்க எந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வரான், வந்த உடனே இது சொல்ற பார்த்த உடனே இது இது மானே கிடையாது அண்ணாமலை முதல்ல நீங்க ஆசிரத்து உள்ள போகும் இங்க இருக்கவே கூடாதுங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா இது வந்து மாயைசாகி சம்சயா இது மேஜிக் தான் இது, இது வந்து சாதாரண மான் கிடையாது, இது மொத்தம் வந்து ராட்சசாளுடைய சூழ்ச்சி இது அப்படின்னு சொல்ற, ஏன் ரத்ன விசித்திரோசம் மிருகோணம் அஸ்தி மிருகோன்றபா, இந்த மாதிரி ரத்தம் உள்ள மிருகம் எல்லாரும் பார்த்துருக்கோமா இது வரைக்கும், அது மட்டும் இல்ல ஜெகத்யாம் ஜெகதீநாதா ஜெகநாதன் நீர் தான், ராமன் ராமன் பார்த்து சொல்ற நீர் தான் உலகத்துல மான் புலி மனுஷா எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றதே நீர் தான், உங்க சிருஷ்டியில இந்த மாதிரி ஒரு வஸ்துவே கிடையாது, அப்ப இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு சொல்ற லட்சுமணன், அதை தாண்டி சீத்த பேசுறாளாம் இல்ல இல்ல எனக்கு குடிச்சே கொடுத்தே ஆனும், ஏன்னா ஊருக்கு ஊர்ல இருந்து எங்கே இருந்தாலும் ஊர் கொஞ்ச நாள் ஊரை விட்டுட்டு ஊர்ல இருந்து திருப்பி ஆற்றுக்கு வந்தோம்னா ஆற்றுல இருக்கிற வள்ளம் கேட்பா எனக்கு என்னப்பா ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு, அந்த மாதிரி கௌசல்யா அம்மா என்ன கேட்பா என்ன வாங்கிட்டு வந்தேன்னு, அப்பா கௌசல்யா அம்மாவுக்கு இந்த மானை கொடுப்பேன் நம்ம ஆற்றுலயே இது வளர்த்துனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நிறைய பேர் வந்து நம்ம ஆற்றுக்கு வந்து பார்த்துட்டு போவா இதை நம்ம இதை வந்து ஷோகேஸ் மாதிரி பண்ணிடலாம் இந்த மானை அப்படின்னு சொன்னோடனே ராமன் பார்த்தேன் ஏன்னா அது நம்மளுக்காக காட்டை விட்டுட்டு நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு வந்திருக்கா ஒரு வார்த்தை நீ வரைக்கும் இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்லை, அப்பேற்பட்ட சீத்தை கேட்கறாளே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் சொல்றாராம், மானா இருந்தா பிடிச்சிட்டு வரேன் இல்ல ராட்சசன் மாறிட்டு நான் தான் கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிறாராம், சொல்லிட்டு ஆசிரமத்தை விட்டு இப்படி போறாராம், எக்காரணத்தை மட்டும் நீ சீத்தையை விட்டுட்டு போகாத அப்படிங்கிற சொல்லிட்டு போற சொல்லிட்டு போறதே இப்படி கொஞ்சம் தூரம் போய் பின்னாடி சீத்தையை திரும்பி பார்த்தாரு, சந்திரனுக்கு ஓமை சார்ந்த வதனத்தாள் பலத்தை நோக்கின்னு கம்பெனி வர்ணிக்கிறேன் பிடிக்கிற விஷயம் இல்லை நம்ம பானத்தை எடுத்து அடிக்கணும்னு சொல்லி அடிக்கிற, அடித்த உடனே அது அடித்த உடனே இப்படி மேலே பறக்கிறது, அந்த ஆரோ உடம்பு அம்பு அம்புல உடம்பை வாங்க உடம்புல அம்பை வாங்கிட்டு அப்படி மேலே எகிறது, எகிறத்தே மானா எகிறது, கீழே உடச்சே ராட்சசனா உடறது, அப்படி எகிறச்சவே கட்டிடுது, ஹா சீதே ஹா லக்ஷ்மணா திராகி அப்படின்னு கட்டிடுது, ராமன் குரல்ல கட்டிடுது. அப்போ உடனே ராமனுக்கு ஒரே பயம், என்னடா இது நம்ம ரொம்ப தூரம் ரொம்ப மைல் நம்மளை கூட்டி வந்துட்டு இப்போ என்னடா இப்படி கட்டுறது, லக்ஷ்மணன் நம்மள்கிட்ட வராம இருக்கணுமே சீதையை பார்த்துட்டே இருக்கணுமே நினைச்சுட்டே திருப்பி ஒரு திரும்பிட்டு இருக்க பல மைல் தாண்டி போயிட்டா, ஆனால் இந்த குரல் ஆசிரமத்தில் இருக்கிற சீதைக்கும் லக்ஷ்மணனும் கேட்டுது, லக்ஷ்மணன் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கேன் அவர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, ஆனால் சீதை பதறா என்னடா இது நம்ம ஆத்துக்கார குரலாக இருக்கு, அதுவும் ஆஹா லக்ஷ்மணா ஹா சீதே திராகி ஹான்னா சமஸ்கிருதத்தில் ஐயோன்னு அர்த்தம், ஐயோ லக்ஷ்மணா ஐயோ சீதே காப்பாற்றுங்கள் திராகின்னா காப்பாற்றுன்னு அர்த்தம், ஐயோ நம்ம காத்துக்காரர் தான் கத்துற போய் சீக்கிரம் போய் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை பார்த்து சொல்றேன், அவர் அசையவே இல்லையா காப்பாற்றுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ கூட போய் காப்பாற்ற மாட்டேங்கோ அப்படின்னு சீதை கேட்கறதே குரல் அண்ணாது தான், ஆனால் குரல்ல அந்த விஷயம் அண்ணாது கிடையாது அப்படின்னா, எஸ் திராகி சப்தம் தேவி எஸ் திராகி திருசானபி 33 கோடி தேவர்களை காப்பாத்துறவர் நம்மளை காப்பாத்துட்டு நான் கூட போறேன். அதனால இது குரல் வேணா அண்ணாது, குரல்ல வந்த விஷயம் அண்ணாது இல்லைன்னு சொல்லி அவன் அப்படியே தான் உட்காந்துட்டே இருக்க சீதை வச்சு கண்ட்ரோல இழக்கிறான். என்ன அப்படின்னா அவளை பொறுத்த வரைக்கும் அது அவன் ஆத்துக்காரு குரல் காப்பாத்துட்டு வேற கேட்டிருக்கு. ராட்சசம் குறைஞ்சு போயிருக்காரு. என்ன இருக்குன்னு இவளுக்கு பயம். உடனே சொல்றா அண்ணாவை கொண்டுட்டு என்னையும் ராஜ்யத்தையும் அனுபவிக்கலான்னு தான் நீங்க இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும்பா. நீ இப்படி இருக்காத இல்ல பரதன் தான் அனுப்பிச்சானா என்னையும் ராமனையும் கொண்டுட்டு ராஜ்யத்தை நீங்களே சம்பாதிச்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? நீ இப்படி இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆ ஒண்ணு லட்சுமணன் நான் தான் கத்துறா கட்டிட்டு நீ இப்ப போறேன்னா நான் கோதாவரியில போய் உழுந்து சமாதி ஆயிடுவேன். நான் என்ன நானே கொண்டுப்பேன் அப்படிங்கிறா. அதெல்லாம் கேட்ட உடனே லட்சுமணனுக்கு ரொம்ப மனசு ரொம்ப இதுவாயிடுச்சு. முதல்ல சொல்லி பார்த்தேன் எப்பேற்பட்ட ராட்சசாள் தேவாள் எப்பேற்பட்டவா வந்தாலும் அசக்கியா தவ வைக்கி பத்தா நேதம் சம்சயா ஒருத்தராலையும் ராமன் ஒண்ணுமே பண்ண முடியாது பண்ணி அப்படிங்கிறா. இவ இல்ல இல்ல எல்லாம் போய் தான் ஆனும் அப்படின்னு சொன்னோன்னு இந்த சர்க்கமே ரொம்ப அழகா இருக்கும். லட்சுமணர் என்ன சொல்லுவாருன்னா உங்க ஆத்துக்காரத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தரால முடியாதுன்னு இவ சொல்லுவா. இவ சொல்றதே உங்க அண்ணா நீ தான் போய் காப்பாற்றணும், உங்க அண்ணா இவ பேசுவா, இவர் பேசுறதே உங்க ஆத்துக்காரர் அப்படின்னு பேசி அந்த சர்க்கமே நல்லா இருக்கும் பாராயணம் பண்றச்சு. அப்படி பேசிட்டே இருக்கே ரொம்ப கொடுமையா பேசி அனுப்புறாங்க லட்சுமண. லக்ஷ்மணன் இந்த இடத்துல சில பேர் சில ராமாயணத்துல எல்லாம் லக்ஷ்மண் ரேகா அவங்க போட்டுட்டு போனார் ஆசிரமத்துல இந்த கோடை பேசிட்டு போனார் அப்படிங்கிற அதெல்லாம் வால்மீகி சொல்லல. அவளே ஒன்று கிரியேட் பண்ணி லக்ஷ்மண் ரேகான்னு அது கரப்பாம்பூச்சி வருதுக்கெல்லாம் அது கடைசியில் பேரா இருந்தா இருக்கும். லக்ஷ்மண் ரேகான்னா இந்த கரப்பாம்பூச்சி வராம இருக்கிற இந்த சாப் பீஸுக்கு பேர்லாம் வச்சு அப்படி வச்சிருக்காங்க. வால்மீகி ராமாயணத்துலாம் அப்படி இல்லை. அந்த மாதிரி அவரும் கிளம்புறாங்க, லக்ஷ்மணன் கிளம்பி ராமன் இருக்கிற இடத்துக்கு போய் சேவை ராவணன் இங்கே ஒழிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவெல்லாம் கிளம்பணுங்கிறதுக்காக தான் இப்போ ஏற்பட்ட பிளான் பண்ணோம். அந்த பிளான் நடந்துட்டு ஏன்னா ராமனுக்கு மட்டும் பயம் இல்லையா, ராவணனுக்கு லக்ஷ்மணத்தையும் பயமா. அதனாலதான் லக்ஷ்மணனையும் கிளம்பினதுக்கப்புறம் சீதையை தூக்கிறதுக்கு வரான். வர சேவை எப்படி வரான் அப்படின்னா சன்னியாசி வேஷம் போட்டுட்டு சிக்க வச்சிருந்து சன்னியாச வேஷத்துல கொடையை வச்சிருந்து வரானா. சிக்கி சத்ரி உபாநிதி அப்படிங்கிற அது மட்டும் இல்ல வந்து பேசுறாரு. யாருமா நீ சன்னியாசின்னா ஸ்திரீகளோட கை இந்த இடம் வரைக்கும் தான் பார்க்கணுமா? ஏன்னா இந்த இப்படிதான் அவ தானம் பண்ணுவா, சாதம் போடுவா, சன்னியாசிகளுக்கு பிக்ஷா போடுவா. அப்படி போடுறதுக்கு இது வரைக்கும் தான் பார்க்கணும்னு சாஸ்திரம் இருக்கு, முழங்கை வரைக்கும் தான் பார்க்கணும்னு. அவன் பேசுறதே தாறுமாறா பேசுறான். நீ என்னமா இவ்வளவு அழகா இருக்க, உன்ன மாதிரி அழகு நான் பார்த்ததே இல்லையே, நீ யாரு ஆகும்னு பேசுறானா. கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சீத்தன். ஆனா அப்புறம் நினைச்சாலும் சன்னியாசியா வந்திருக்கான் ஒரு ரிஷி. இது ஏதாவது நம்ம பதில் சொல்லணும்னா சாபம் ஒன்ற போறது அப்படின்னு பயத்துல அனுந்தோகி சகேதமா சாபம் ஒன்ற போறாருன்னு அவள சொல்றானா. நான் தசரதன் மாட்டு பொண்ணு, எங்க அப்பா பேர் ஜனகன்னு, எங்க ஆத்துக்காரு பேர் ராமன். ஒரு ராமாயணத்தை இவ்வளவு சொல்றான் ராவணனுக்கு. சொன்ன உடனே இவன் வந்து ராவணன் பேச ஆரம்பிக்கிறானா, ஆசிரமத்துக்குள்ளேயே வந்து பேசுறானா. என்ன அப்படின்னா நான் வந்திருக்கிறேன் சாமான்யமான ஆடுதலமா லங்கேஸ்வரன் அப்படின்னு சொல்லி தன்னோட சுயரூபத்தை காமிச்சானா. 10 தலை 20 கை அப்படி செஞ்சாண்டிங்க அப்படின்னா ராவணன் சீதை பயந்து போனாலும் பயந்தது மட்டும் இல்லாம எதிர்த்து பேச சொல்றான். ராவணனே சொல்றான் எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை எப்படியான நான் தூக்கிட்டு போய் என் ராஜ்யத்துல வச்சுக்கணும்னு பாக்குறேன், அதனால நீ என் கூட வந்துரு அப்படின்றான். சீதை கூப்பிடுற தூரத்துல ராவணன் இருக்க பயந்து வளர்ந்த சீதை அவளோட ஆமா ராவணனோட இடத்துல இருந்தே பேசுறதுக்கு திருநமந்திரத்தை கிருத்தான் புல்ல திருப்பா புல்ல போட்டுட்டு பேச போற ராவணன் கிட்ட தானா தாமீடு. அப்ப எப்படி பேசுறான்னா சிம்ம சிங்காலயோர்மனே இடந்தரம் சிந்தனிகா சமுத்திரோ. அது மட்டும் இல்ல மகேந்திரகிரி விபாகம்யம் மகேந்திர தர்சன்பதியம் மகோதரி விபாக்ஷோபியம் அகம்ராம அனுந்தடா. நீ என்னப்பா என்ன நினைச்சிட்டு இருக்க, பெரிய மகேந்திர மலை மாதிரி காத்துக்கார இருக்க எனக்கு, நீ வந்து ஒரு குட்ட மாதிரி இருக்க காத்துக்கார சமுத்திரமா இருக்க, உனக்கும் ராமனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, நான் போய் உன்னை ஏத்துட்டு வேணா உன்னை குடிச்சிருமா எனக்கு, நான் எப்பேற்பட்ட கோதண்டபாணியோட புதனந்தத்தை ஆசிரியிருக்கேன், சிங்கத்துக்கும் நாய்க்கும் என்ன வித்தியாசமோ, கழுதைக்கும் புலிக்கும் என்ன வித்தியாசமோ, சமுத்திரத்துக்கும் குட்டைக்கும் என்ன வித்தியாசமோ, அப்பேற்பட்ட வித்தியாசம் உனக்கும் ராமனுக்கும், அதனால ஒன்னெல்லாம் ஆசைப்பட்டுருவோம் நான் அது அப்படின்னு கர்த்திக்கிறா கீழ. அது மட்டும் இல்ல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ராமனுடைய பத்தி அபகரித்து போனா அப்படியே சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறியா? அச்சுசூச்சியா பிரபஞ்சி ஜிஸ்வயா ஏழு சக்கரம் சூரத்தை எடுத்து கண்ணில குத்திட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல பழுக்க பழுக்க காக்கின இருப்ப நம்ம நாக்கால நட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கியா, இல்ல நட்டு வச்ச சூலத்திலேயே நடக்கலாம் நினைச்சிருக்கியா, இந்த மாதிரிலாம் நீ என்ன சந்தோஷமா இருந்துடலாம் நினைக்கிறியா, ராமன் வந்தேன் கதையே வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கிற. அது மாத்திரம் இல்லாம சொல்ற ராமனை தவிர வேற யாரையும் நான் பார்க்கவும் மாட்டேன், எனக்கு ராமன் தான் எல்லாம் அப்படின்லாம் சொன்ன சொல் சொன்ன இவன் கோபம் வந்துடுச்சு. வந்தான் இவன் ஓடுறான், இவன் தொடர்பான இவன் சீதை ஓடுறான், பார்த்தான் சீதையை தள்ளக்கூடிய பின்னா குடிச்சுட்டு தூக்குறான். இந்த இடத்துல ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சீதையை ராமன் தொட்டுட்டானே அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. தொட்டுட்டான்னா ஆனா தொடரத்தே அவனோட ஸ்திதி எப்படின்னா இதேதான் இவனுக்கு ராவணனுக்கு தொழில் வேறையே கிடையாது, கொலை கொள்ள கற்பழிப்பு மட்டும்தான் ராவணனுக்கு வேலையா வச்சிருந்தான். அப்போ ஒரு நாள் வேகவதின்ற ஒரு பொண்ணை கடத்தின ரிஷி பத்னி அவன், அவளை கடத்தினாச்சு அவளை சொல்லிட்டு சாபம் விட்டா அவன், என்னன்னா இன்னொரு தரம் காமத்தோட நீ இன்னொரு பொண்ணை தொட்டன்னா உன் மண்டை விழிச்சிடும் அப்படின்னு சபதம் விட்டுருக்கான் அந்த வேகவதிங்கிறவன். அப்புறம் எப்படி இப்பரா சீதையை தூக்கிறச்சு அவன் தான் தலை விழிச்சு போறியேன்னு கேட்கலாம், அதுக்கு பதில் இருக்கு என்னன்னா சீதையை தூக்கிறச்சு ரொம்ப கண்ட்ரோல்டா தூங்கினா ராவணன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இல்லைன்னா தலை விழிச்சிருக்கணும், ராவணன் பத்து தலையும் விழிச்சிருக்கும், வெடிக்கல அப்படிங்கிறப்போ அவனுக்கு என்ன பாவம் வந்துடுச்சுன்னா நம்ம அம்மாவை தூங்குறோம் அப்படிங்கிற பாவத்துல சீதையை தூங்கினான். நம்மளாலாம் அப்படி முடியாது, ராவணன் பெரிய தபஸ்வி, சும்மா சொல்லக்கூடாது. ராவணன் வந்து கைலாச மலையே ஆட்டினான், பராக்கிரமம் ஜாஸ்தி, சிவபூஜை பண்ணவன், நிறைய வேதங்கள்லாம் தெரிஞ்சவன் தான் ராவணன். ஆனா புத்தி இப்படியும் போகும், அதாவது இந்த மேடையிலையும் பேசி பைசா வாங்கிப்பேன், அந்த மேடையிலையும் பேசி பைசா வாங்கிப்பேங்கிற மாதிரியான ஆளு ராவணன். அப்படி இருக்கான், தூக்கிட்டான், தூக்கிட்டு அவர் விமானத்தை கொண்டு வந்திருக்கான். அந்த விமானத்தை பிசாசெல்லாம் கட்டி வச்சிருக்கான், பிசாசெல்லாம் அந்த பிசாசுகள் வாயிலிருந்து நெருப்பு பறக்கும். அப்ப ஏற்பட்ட விமானத்துல சீட்டையை ஏற்றிட்டு வண்டியை மேல கிடக்கிறான். பிளைட் மாதிரி இந்த பிளைட்டு டுவர்ட்ஸ் லங்கா போறது, நாசிக்கிலேருந்து லங்கைக்கு டீப் சவுத் வரப்போறது. அப்படி வரச்சே சீட்டை கதறான், என்ன கதறான்னா ஆமந்திரையே நமஸ்தானே கர்ணிகாரான் சுபுஷ்பிதான் சித்ரம் ராமாய சுஞ்சத்வம் சீதாம் ஹரதி ராவணா ஹம்சகாரண்ட பாகீர்ணாம் வந்தே கோதாவரீம் நதீம் சித்ரம் ராமாய சுஞ்சத்வம் சீதாம் ஹரதி ராவணா. நம்மளை இப்படி யாரான தூக்கி நீங்கிட்டு போறா திருடனே விட்டுட்டானா நம்ம கட்டணும், அதுல திருடன் பிடிக்க வந்தா நம்ம மாத்து பக்கத்துல மனுஷா இருக்கா, காட்டுல யார் இருக்கா, ஒருத்தர் கிடையாது இவா இருக்கிற இடத்துல. அப்ப இவ சீத்தை கடற்கு என்னன்னு கிளறானா ஆமந்திரேந்திரஸ்தானே கர்ணிகாரான கர்ணிகார புஷ்ப மரங்களே சீக்கிரம் ராமன் வந்தானா சொல்லுங்கோ, சீதை ராவணன் அபகரிச்சுட்டு போறான் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, கோதாவரி நதி பெருசா ஓடுறது, அந்த நதியை பார்த்து சொல்றான் ஹம்சகாரண்ட வாக்கியெல்லாம் வந்தே கோதாவரி நதி, ஹம்சங்கள் மேற கோதாவரி நதியே ராமன் வந்தான்னா சொல்லு அவர் அவர்கிட்ட ராவணன் சீதை அபகரிச்சுட்டு போனான் அப்படிங்கிற கதறிட்டே போறா. கதறிட்டே போறச்சே எதிர்க்க ஒரு கழுகு வந்துதான், ஜட்டாயுன்னு பேரு. அவர் வந்து ராவணனை பார்த்து சொல்ல திஷ்டிஷ்ட தசக்கிரியா இருப்பா, அவசரப்படாத, யுத்தாதித்யம் பிரதாத்யாமி, உனக்கு யுத்தங்கிற விருந்து கொடுக்கறேன், வெயிட் பண்ணிய கூட சண்டை போட்டுட்டு போனி, நீ சீதை அப்படின்னா அபகரிச்சிட முடியாது, நான் இருக்கேன் காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி ராவணன்ட ஜட்டாயு பேசுற, சண்டை போடுற, நல்ல பெரிய யுத்தம் நடக்கிறது நடு மானத்திலேயே. ஜட்டாயு தன்னோட மூக்காலேயே ராவணனோட 20 கையும் வெட்டாராம், ஆனா வெட்டா அது திருப்பி புத்துலேருந்து 20 மலப்பாம்பு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வருதான் ராவணன். அது மாயா கைகள், அவனுக்கு அதெல்லாம் தபஸ்னால சம்பாதிச்சு வச்சிருக்கான், அந்த கையெல்லாம் திருப்பி வருது. வந்தவுடனே பார்த்த சண்டை போடுற ராவணனா தன்னோட வில்ல எடுத்து எல்லா பானத்தையும் ஜட்டாயு மேல அடிக்கிற, அது எப்படி இருந்ததுன்னா கூண்டுக்குள்ள ஒரு பறவை இருக்குதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அம்பு நாளையே மூடப்பட்ட ஜட்டாயு இருந்தாரன் மொத்த அம்பையும் தள்ளி நேரம் தள்ளி திரும்பி திரும்பி சண்டை போடுற ராவணனுக்கு நிறைய காயம் ஏற்பட்டிருக்கு, டயர்டாயிட்டான். பார்த்தான் இந்த பட்சிக்கு என்னடா பலம் அப்படின்னா அந்த விங்ஸ்ட் இதுதான் பலம் அதுக்கு, அதனால அந்த ரெண்டு கையையும் வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பட்சத்தை சந்திரஹாசன் சிவன் தபஸ் பண்ணி சிவன் கிட்டேந்து வாங்கின கத்தி, அந்த கத்தியால அந்த மூக்கையும் ரெண்டு இறகுகளையும் வெட்டிடுறான். கீழே விழுந்துடுறாரு ஜட்டாயு. ஆனா சீதை சொல்றா, நீங்க கொஞ்ச நாள் உயிரோட இருந்து ராமன் கிட்ட இந்த செய்தியை சொல்லிட்டு பிராணனை ஒடுங்கோ அப்படின்னு சொல்லி சீதை அனுகிரகம் பண்ணிட்டு போற. மேல விமானம் பறக்கிறது, பறக்கிறச்சேவே கொஞ்ச தூரம் ரிஷ்யமூகம் அப்படின்னு ஒரு மலை, அது எங்கன்னா ஹம்பி, கர்நாடகாவில் இருக்கிற மலை அது. அந்த மலையில ஒரு நாலு வானரால் உட்கார்ந்து மேலே சீதை பார்த்தா, தான் கழுத்துல இருந்த சின்ன சில சில ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் தன்னோட புடவையை ஒரு ஒரு முனையில கிழிச்சு கட்டி ராமன் வந்தா இவா அந்த ஆபரணத்தை எல்லாம் கொடுக்கணும்னு சங்கல்பம் பண்ணி போடுறா கீழே. மகாலட்சுமி சங்கல்பம் எல்லாம் நடக்காம இருக்குமா, இவா தான் திருப்பி ராமன் வந்தாலும் இந்த ஆபரணத்தை எல்லாம் எடுத்து காமிக்க போறா. இவா கீழே போட்டா அது கீழே விழுந்தது. மேல லங்கைக்கு போறது விமானம், லங்கைக்கு போய் இறக்கிது விமானம், இறக்கி பெரிய அசோகவனம்னு ஒரு பெரிய கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டியில சொல்றோமே அதோட பெரிய கார்டன். அந்த கார்டன்ல நிறைய விருட்சங்கள்லாம் எப்படின்னா, இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு ஒரு ஒரு சயின்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. எப்படின்னா ஒருத்தரோட ஆட்ரிபியூட்ஸை இன்னொருத்தருக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி. எப்படின்னா ஒருத்தர் நல்லா வரைவார் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆட்ரிபியூட்ஸ், அந்த கேரக்டரிஸ்டிக், அந்த வரைகிற தன்மையை வரையவே தெரியாத ஒருத்தனுக்கு வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு பேர். அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தான் ராவண காலத்திலேயே இருக்குதான். எப்படின்னா ராவணனுடைய அசோகவனத்தில் இருக்கிற மரம், ஒரு மரம் பாதி தங்கமாக இருக்கும் பாதி வெள்ளியாக இருக்குமா, மரம்னா மரம் மாதிரி இருக்காதாம், மரத்துலேருந்து வரதெல்லாம் பழமெல்லாம் இல்லாமல் ரத்னங்கள்லாம் முளைக்குமா அதில். அது மாதிரி அவன் சயின்ஸை வச்சு அப்படி பண்ணி வச்சிருக்கான். பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்மெல்லாம் போனால் மயங்கி போயிடும். அதனாலேயே நிறைய ஸ்திரீ அவன் இந்த கடத்தையும் வந்து வச்சு இந்த மாதிரி இடத்தெல்லாம் காட்டுவான். காத்தவாள்லாம் அதில் மயங்கிடுவா, மயங்கினவனே அவளை தன்னோட இதில் சேர்த்துட்டுருவான். அந்த மாதிரி சீதையை பண்ணலாம் நினச்சிருக்கான். சீதையோட மகாலட்சுமியோட பார்வைக்கு இதெல்லாம் வந்து ஒன்றுமே குப்பை. அவன் வந்து அசோகவனத்தில் உட்காந்துருக்காளா, எப்படி இருக்கான், நைஷாவிஷதி ராட்சசியா மேமா புஷ்ப பலத்துருமான ஏகஸ்த ஹிருதயானோமம் ராமமேமான பஷ்யதி. பக்கத்தில் இருக்கிற மரம் செடி கொடி எதையும் பார்க்கறது இல்லை. சீதைக்கு சுற்றி காவலா பல ராட்சசிகளை அப்பாயின் பண்ணியிருக்கான் ராமன், அவளையும் பார்க்கறது கிடையாது. சீதை ஏகஸ்த ஹிருதயானோமம் ஒரே சிந்தனையா ராமத்தியானமே பண்ணிட்டு இருக்காளாம் சீதை. இப்படி சீதை இந்த பக்கம் லேண்ட் பண்ணிட்டு ராவணன் தன்னோட ஆற்றுக்கு போனான் அப்படின்னு கேமராவை சீதா பக்கம் திருப்பிட்டு இப்போ ராமன் பக்கம் திருப்பிறார் வால்மீகி கேமராவை. சர்வதா துஷ்டகம் கிருதம் லக்ஷ்மணன் வந்தானா, என்னப்பா உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், நீ என்னப்பா என்ன சொல் பேச்சு கேட்காம இப்படி வந்துட்டே, நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொன்னாராம். சொன்னது மட்டும் இல்லாம லக்ஷ்மணரோட கையை பிடிச்சிட்டே ஆசிரமத்துக்கு தன்னோட ஆத்துக்கு வரான். வரச்சேவே சகுனமே தெரியலையும், நரியெல்லாம் உழைகிறது, எல்லா மிருகமும் பயந்து நாலாபுரமும் செதறது, கிளைமேட்டே நன்னா இல்லை, அதுல எட்ட தெரிஞ்சது ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. ராமர் ஆசிரமத்துக்கு வந்த வந்த உடனே பார்த்த சீதையே ஜானகி மைத்திரின்னு கூப்பிட்ட, ரெஸ்பான்ஸே இல்லை. லக்ஷ்மணன் இன்னொரு பக்கம் போய் தேடினார், இவர் ஒரு பக்கம் தேடினார், கிடைக்கவே இல்லை. தெரிஞ்சு போச்சு என்னவோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, சீதைக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு ராமனோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுது. என்னடா அது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு கதற ஆசிரம் பக்கத்தில் யாராவது ஆ இருந்தானா கேட்கலாம், எங்கள் கொண்டாட்டி இங்கே யாராவது வந்தாடா என்னென்னு, இங்கே யாருமே இல்லை அப்படி சுற்றி சுற்றி தேடுற, தேடி பார்த்தோம் ஒன்றும் ரெஸ்பான்ஸே கிடைக்கல. அப்புறம் தன்னைத்தானே இப்படி சொல்லி ஆறுதல் படுத்திக்கிறார். எப்படின்னா மான் கூட்டம் இருக்கான், இந்த மான் கூட்டத்துக்கு நடுவில் உனக்கு மான் பிடிக்கும், நீ மான் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டேம்மா வாமா என்னை கட்ட விடாத ப்ளீஸ் அப்படின்னு கேட்குற, ரெஸ்பான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மரம் வரைஞ்சுதான், மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு விளையாடுற வழக்கம் ஆனவா ரெண்டு பேரும், அந்த மாதிரி நீ ஐடென்டிட்டிக்கெலாம் இப்போ விளையாடாதுமா, உன்னோட புடவை தலைப்பை நான் பார்த்துட்டேன், எல்லோ கலரில் தெரியுதுமா நீ வெள்ளவாமா அப்படிங்கிறாராம். ரெஸ்பான்ஸே இல்லை. அப்புறம் அழறார் அழறார் லக்ஷ்மணன் சொன்னாராம், என்னால் முடியாதுப்பா தேடுறதுக்கு முடியல, என்னோ ஆயிரத்தி சீதைக்கு ராட்சசாலாம் வந்து கொண்டு போயிருக்கா, அதனால தான் உன் வராதன்னு சொன்ன நோய்கள் நீ இப்படி கேட்காம பண்ணிட்டேன்னு அழற. அதுக்கப்புறம் தேடுற தேடி பார்த்தா எங்கேயாவது கிடைப்பா அப்படின்னு சொல்லி மலைக்கு மலை நதிக்கு நதி நகரத்துக்கு நகரம் அந்த காட்டிலேயே சில பிரதேசங்கள்லாம் இருக்கு, எல்லா இடத்துலையும் தேடுற. விரக்ஷாபுக்ஷம் பிரதாவம்சா கிரேஷாத்ரீம் நதான் நதீனின் பப்ராம விலபன் ராமஹ சோகபங்கா சங்கா விபுத்தா. ஸ்லோகத்தில் தேடி தேடி இழைச்சி போய் உடம்பெல்லாம் டேங்க், நம்ம சம்மர்லாம் வரோம்னா உடம்பே அப்படி கருப்பாகிடும் ரொம்ப வெயில் அலைஞ்சோம்னா. அது மாதிரி ராமன் ரொம்ப டேன் ஆகிட்டார், அவருக்கு சன்ஸ்கிரீன்லாம் யாரும் கொடுக்கறது எனக்கு ஆடு இல்லை, அதனால் ரொம்ப தேடுறார். களைச்சி போயிட்டார், இதுக்கப்புறம் நடக்க முடியாது, வாயெல்லாம் வத்தி போயிடுது, கருப்பு திருமேனி ஆகிட்டார், டயர்ட் ஆகிட்டார், வேர்வையாக கொட்டுறது, என்னடா இது சீதை கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி குழம்ப ஆரம்பிக்கிறார். அழந்த அழந்தோட அடுத்த லெவலில் இருந்து குழம்புறது, எனக்கு கிடைக்கலையே எனக்கு கிடைக்கலையே நம்மளே ரொம்ப கொஞ்ச நேரம் அழுவோம். அழுதுக்கப்புறம் சோகம் இருந்ததுன்னா சார் நம்மளுக்கு போய் இது கிடைக்காம போயிடுச்சு நான் குழம்பு ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ராமனும் மனுஷனாக இருக்கார் இல்லையா, அது அவரும் குழம்புறேன். என்ன புலப்படுறாருன்னா, கதம்ப மரத்துக்கிட்ட போய் கேட்கிறாரு, மரங்கள்லாம் பேசும், எப்படியான யாரும் காணம் பண்ணிடுவாளான்ற நிலைமையில இருக்காரு ராமன். அதனால கதம்ப மரத்துக்கிட்ட போய் கதம்ப பிரியாள சீதை என்ற எப்பாரு உன்கிட்டதான வந்து உன் புஷ்ப கதம்ப புஷ்பத்தை எல்லாம் எடுத்துட்டு போவா, உனக்கு தெரிஞ்சிருக்கும் சீதை எங்க போயிருப்பான்னு அவளை பத்தி கொஞ்சம் சொல்ல அப்படிங்கிறா. கதம்ப எது ஜானிஷே, உனக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா, இங்கதான் நின்றுட்டு இருக்கேன், நீ உங்ககிட்ட டெய்லி வருவா சீதை, அவளை பத்தி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேக்குற. மரம் ரெஸ்பான்ஸே பண்ணல. அதுக்கப்புறம் அசோகவனம், அசோக மரம்னு அசோக மரம் எல்லாம் பிரதட்சணம் பண்றோமே, அந்த அசோக மரத்துக்கிட்ட போய் கேட்கறான், அசோக சோகாபனக சோகோபகத சேதனம் சன்னாமான குருக்ஷேத்ர பிரியா சந்தரிசன சந்தரிசனே நம. அசோக மரம்னு உனக்கு ஏன் பேரு, சோகமே இல்லாம பண்ணுவ, ஆ சோகம், சோகம் இல்லாம பண்றது தானே உன்னோட தன்மை. எனக்கு நான் இப்ப சோகமா இருக்கேன், என் கொண்டாட்டி எனக்கு கண்ணில் காமிச்சு கொடுத்து என் சோகத்திலேருந்து விடுவி அப்படின்னு சொல்லி அசோக மரத்துக்கிட்ட போய் கெஞ்சினா. பார்த்தாரு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, தெரிஞ்சு போச்சு இவளுக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு லக்ஷ்மணன் போய் சொல்லி லக்ஷ்மணன் கதற, இல்லப்பா நீ அயோத்தியா கலந்து நான் இங்கேயே செத்து போயிடுவேன், சீதை இல்லைன்றப்போ எனக்கு என்ன சீதா இல்லை, சீதை இல்லாத ராமன், ராமன் இல்லாத சீதைன்றதே கிடையாது, சீதை இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது, நான் கொஞ்ச நாளில் போயிடுவேன், நீ அயோத்தியால போய் பரத முடியும் அம்மா கிட்டலாம் சொல்லி ராமன் போயிட்டான் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, என்னால் அயோத்தியா வர முடியாதுப்பா உயிரை வச்சுட்டு, ரெண்டு காரணம், என்னால் அவ்வளோ தூரம் நடந்து வரக்கூடிய உயிரோட அப்படின்றது எனக்கு தோணலை, இன்னொன்று அயோத்தியாக்கே வரேன்னு வச்சுக்கோயேன், அங்கே ஜனகர் வந்திருப்பார், என் பொண்ணு 14 வருடத்துக்கு வச்சு வரா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்திருப்பேன், அவர் மூஞ்சியில் நான் என்னென்னப்பா முழிப்பேன், என் பொண்ணு எங்கேன்னு கேட்டால் என்கிட்ட என்ன பதில் இருக்கும், அதனால நான் என்னால் அயோத்தியாவுக்கு கண்டிப்பாக வர முடியாது, சீதை இல்லாமையே என்னால் இருக்க முடியாதுப்பா முதல் விஷயம், அதனால நான் மேல்லோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற. திருப்பி அவரை யோசிக்கிறேன், சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்தில் அப்பா இருப்பா, 14 வருஷம் முடியாமல் நான் எங்கேப்பா இங்கே வந்தேன்னு கேட்டாங்கன்னா நான் எங்கே முடிஞ்சதுக்கு இப்போ வச்சுப்பேன், அதனால என்னால் நான் இங்கே நான் காட்டிலே இருந்து எப்படியான போய் தொலைகிறேன், நீ முற்றுப்பா நீ அயோத்தியாவுக்கு போய் ராஜ்யத்தை ஆடு அப்படின்னு சொல்கிறேன். லக்ஷ்மணர் உடனே கன்ட்ரோல் பண்ணுற, என்னன்னா நன்னி இங்கே தான் கோதாவரி நன்னிக்கு போயிருப்பா, நம்ம அங்கே போய் பார்ப்போம், அங்கே போய் பார்த்தா அவள் இருப்பானா, அவளுக்கு தான் எப்போ பார்த்து தண்ணியில் விளையாடணும் பிடிக்குமே, அதனால் நம்ம அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லி கோதாவரி நன்னி கூட்டிட்டு போகிறார். கூட்டிட்டு போனால் நன்னி வெறிச்சோடி கிடக்கு, யாருமே இல்லை. அப்போ கோதாவரி நதியில் ஒரு பெரிய கல் இருக்குமா, அந்த கல்லை காமிச்சு பேசுகிறேன், அஸ்மின்மயா சார்த்த உதாரசீலா சிலாதலே பூர்வம் உபோபகரித்தா காத்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதகாதா வாமானதீதா பூவாக்கிய ஜாதகம் அப்படிங்கிற அந்த கல்லை பார்த்து நேர்ந்தினாப்பா, இந்த கல்லில் நானும் சீத்தையும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், திரிச்சு பேசிகிட்டு இருந்தோம், நீ கூட பார்த்தல, இப்போ பார்த்தா சீதை எங்கேன்னு அந்த கல் என்னை கேட்குற மாதிரி இருக்கு இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லி கதறல. அதுக்கப்புறம் திருப்பி காட்டுக்கே வர, நதிக்கரையிலே காட்டுக்கு வந்து பார்க்குறா, பார்த்தா ஒன்றும் புரியல, இந்த காட்டில் இருக்கிற மரங்கள்லாம் நம்மளுக்கு உதவி பண்ணணும்னு தோணலை, அதனால் எல்லாருக்கும் சூரியன்றவன் ஒரு தேவன், அதனால தான் இந்த பொங்கல் எல்லாமே நம்ம கொண்டாடுறோம், சூரிய பகவானுக்கு சூரிய மண்டல வர்த்தியாக இருக்கக்கூடிய நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணுறதால பொங்கலே, அதனால் சூரியன் எப்போ பாரு மாடத்துலேயே தான் இருப்பார் காத்தால வேலையில், நான் மத்தியானத்துலாம் நடந்திருக்கு இந்த விஷயம், அதனால் அந்த காட்டில் போய் ஒரு கோயிலில் போய் பெருமாளை சேவிக்கணும்ட்டு அந்த தோணலை. ஆதித்யன் சூரியனாக இருக்கக்கூடிய சூரியனையே பிரார்த்திக்கிற ராமன், ஆதித்ய போ லோக கதாகிருதஜ லோகஸ்ய சத்யானந்த கர்மதாட்சிண்ய மாப்ரியா ஸ்வகதாகிருதாவா சம்சஸ்தமே சோக சோகாபிஹதஸ்ய தர்மம். சூரியனே உனக்கு தான் தெரியும், பார்த்தாலும் என்ன விஷயம் நடந்தாலும் உனக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காது, ரகசியமாக பண்ணணும்னா கூட உன்னோட விஷயம்ல இருந்து தப்ப முடியாது, என் கொண்டாட்டியே யாரும் கடத்தின்னு போயிருக்கா, கடத்தின்னா போயிருக்காளா, இல்லை கொண்டுட்டு போயிருக்காளா, நீங்கள் தான் எனக்கு சொல்லணும்னு பக்தியோட கேட்குற. அது மட்டும் சூரியனை மட்டும் கேட்காம வாயுவையும் கேட்குற, காத்து காத்தை கேட்குற, நீ தானே எல்லா உடம்புக்குள்ளேயும் சஞ்சாரம் பண்ணுற, வெள்ளையும் சஞ்சாரம் பண்ணுற, உனக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்காது, சொல்லுங்கோ எனக்கு என் கொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு. இவர் பக்தியோட கேட்கிறார், இது ரெண்டும் நடக்க, சூரியனையும் கேட்கிறார் வாயுவிட்டையும் கேட்கிறார், அவ டைரக்டா வரத்துக்கு வராம சூரிய புத்திரனா இருக்கக்கூடிய சுக்ரீவனும் வாயு புத்திரனா இருக்கக்கூடிய ஹனுமானுக்கு இவருக்கு ஹெல்ப் பண்ண போறார் ஃபியூச்சர்ல, அதனால பக்தியோட வேண்டின்னு அது நடக்கும் அப்படிங்கிறத ராமர் இங்க காட்டுற. காமத்தோட திருப்பி கேட்க ஒன்றும் ரெஸ்பான்ஸே இல்லாம சொன்னேன், இந்த ஷோ பண்றது கோபமா மாறுறது என்ன அப்படின்னா, கர்த்தாரகமி லோகானாம் சூரம் கொட்ட வேண்டியம் அஞ்ஞானாது அவமன்னியர்னே சர்வபூதாண்டி லக்ஷ்மணா, இவ்வளோ தூரம் நான் கேட்குறேன், யாரான ஒருத்தரான எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாடா பார்த்தியாடா லக்ஷ்மணா, இந்த ராவணனுக்கு ராவணன் மேலே இருக்கிற பயத்தை காட்டணும், இவாளுக்கெல்லாம் பேசவே முடியல, ராவணன் மேலே பயம் இவாளுக்கெல்லாம், அதனால தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, இந்த ஸ்டோவா இருக்கிற ஆளை பார்த்துதான் எல்லாம் பயப்படுவாளே தவிர, நல்லா படிச்சுட்டு ஒருத்தர் டீசென்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா அவளுக்கு வேலை கிடைக்கிறது கிடையாது. நல்ல ஸ்டோவா காதுல ஹெட்போன்ஸ் மாட்டிட்டு ஐபோன் எல்லாம் எடுத்துட்டு போனாதான் மதிக்கிறாளே தவிர, சாதாரணமா உபன்யாசத்துக்கு வேஷ்டி கட்டிட்டு வந்தா அவ இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அவளை மதிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நான் சாதுவா இருக்கேங்கிறதுனால யாரும் என்ன கட்டுக்க மாட்டேங்கிறாப்பா, நான் ஒரு விஷயம் பண்றேன் இப்போ அப்படின்னு வில்ல எடுத்தாராம். இதற்கு வில்ல எடுக்கிறார் அப்படின்னு கேட்டாராம். எதுக்கு இப்ப வில்ல எடுத்தா, நான் செய்யாமல் ஜெகத்தர்வம் தைலோக்கியம் சதராசனம் அப்படின்னு இந்த மூணு உலகத்தையும் புரட்டி போட போறேன், மூணு உலகத்தையும் அழிக்க போறேன் அப்படின்னாராம். ஜட்டாபாரம் அபத்தேகத்து நல்ல தன்னோட முடி பறந்துட்டு இருக்கவர்கள் அதெல்லாம் இழுத்து கட்டிட்டு இந்த வில்ல குத்திட்டு நின்னாராம். உலகத்தை அழிக்க போறேன்னு சொல்லி லக்ஷ்மணர் அடுத்த செகண்ட் காலில் விழுந்துட்டாரு. அண்ணா, இந்த கோபத்தை உலகம் தாங்காது, உலகத்தை நீரே அழிக்கலாமா, நீர் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கீர், படைச்சது மட்டும் இல்லாம என்னதான் நீங்க இப்ப ஏற்பட்ட பிரபாவத்தோட இருந்தாலும் 100 பேர் தான் வந்து ராமாயண உபன்யாசம் கேட்பா, 1000 பேர்லாம் வரமாட்டாங்க. லோகம் அப்படிதான் இருக்கும், ஐபிஎல் மேட்ச் தான் பார்ப்போம், சீரியல் தான் பார்ப்பா எல்லாரும். சில பேர் தான் உங்க பிரபாவம் புரிஞ்சுட்டு வந்து இது பண்ணுவாங்க தவிர எல்லாரும் வருவான்னு நீங்க நினைச்சாதீங்களோ அது உங்களுக்கே தெரியும். அதனால உங்களோட பிரபாவத்தினால இப்போ தேவர்கள்லாம் வந்து பதில் சொல்ல மாட்டா, சொல்லாம இருக்கிறது தான் அவாண்டது தெரிஞ்சவாதான் நீங்கள். அதனால நீங்க கோவப்படாதேன் அப்படின்னு சொல்லி தேடலாம், நான் தேடினா கிடைப்பா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் சாந்தப்படுத்துற. இல்லைன்னா உலகத்தையே அழிச்சிட்டு போயிடுறான். அப்படி இல்லாதபடிக்கு பாப்பா வந்து கொஞ்சம் போய் தேடலாம்னு சொல்லி ராமனே திருப்பி கூட்டிட்டு போற. கூட்டிட்டு போனா பெரிய ராட்சசன் ஒருத்தர் செத்து கிடக்கிற மாதிரி ஒரு உடம்பு தெரிஞ்சிருக்கு தூரத்துக்கு தூரம் கேட்டு. அது பார்த்தா ராமன் சொன்னாரு, பெரிய யுத்தம் சம்பவிச்சிருக்கு, நம்ம ஆசிரமத்திலேயே ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது, யாரோ ஓடி இருக்கா, அந்த இடத்துல பார்த்தியாப்போ ஒரு ராட்சசன் செத்து கிடக்கலாம், பாப்பா கிட்டக போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ஜடாயு உயிர் போற நாளில படுத்துட்டு இருக்க. அவர் ஜட்டாயு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மூக்கு அழகு அறுந்து கிடக்க பட்சங்கள் அதாவது இறகெல்லாம் இல்லை படுத்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ராமன் அவரை தன்னோட தொடையில போட்டுட்டு பேச ஆரம்பிச்சாராம். என்னாச்சுப்பா உங்களுக்கு, என்ன இங்க நடந்தது, என்னாச்சுன்னு சொல்லுங்க, சீதைக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன். ஜட்டாயுக்கு அழகா பதில் சொல்ற, யாம் ஓஷதிம் இவ ஆயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே, சாதேவி மம பிராணம் ச ராவணேன உபயம் கிருதம். எந்த சீதையையும் எந்த சீதையை நீ தேடிட்டு வரியோ அந்த சீதையும் என்னோட பிராணனையும் ராவணன்றவன் திருடிட்டு போயிட்டான், அபகரிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஜட்டாயு சொல்ற. சொன்ன உடனே அவர் வாயிலிருந்து ரத்தங்கள்லாம் நிறையா கக்கற, ராமன் மடியிலேயே கக்கற முடியல. அதுக்கு மேல கேட்கிறார், ஏதாவது சொல்லுங்கப்பா, ராவணன்னா யாரு அப்படின்னு ராவணன் லங்கேஸ்வரன் சொல்ற. அவரால் பேச முடியல, அப்படி கையை கூப்பிட்டு ராமன் கேட்கிறாராம், புரூஹி புரூஹி ராமச்ச பிரமாணச்ச கிருதாஞ்சலேகே, சொல்லுங்கப்பா சொல்லுங்க, எனக்கு மேல சொல்லுங்க என்ன விஷயங்கள்னு. கடைசியில போறதே சீதை அபகரிச்சுட்டு போயிட்டான்றத மட்டும் சொன்னா நன்னா இருக்காதுங்கிறதுக்காக ஜட்டாயு கடைசியா சொல்ற. விந்தம் அப்படிங்கிற முகூர்த்தத்துல இவன் கடத்தின்னு போயிருக்காம்பா, அந்த முகூர்த்தத்துல எது கடத்தினாலும் திரும்பி கிடைச்சிடும், உடையவன்ட்டே கிடைச்சிடும். அதான் முதல் நாளே சொன்ன திருடலுக்கு கூட தர்மம் இருக்கு வால்மீகி ராமாயணத்துல, விந்தம்ற முகூர்த்தத்துல திருடம் திருடக்கூடாது, திருடினா மாட்டிப்பான், போலீஸ் மூலமா கண்டுபிடிச்சி அந்த பொருள் திருடனாகிட்டே போயிடும், திருடனும் மாட்டிப்பாங்கிறதுனால திருடனும் கூட தர்மம் சொல்லியிருக்கு ராமாயணத்துல. இந்த விந்தம்ற முகூர்த்தத்துல அவன் கொண்டாட்டி அவன் கடத்தின் போயிருக்கான், அதனால திருப்பி உனக்கு சீட்டை கிடைச்சிடுவாப்பா கவலைப்படாதுன்னு சொல்லி ஜடாயு போயிடுற. போயிட்ட உடனே தலை தொங்க போட்ட ராமன் ருதிரம் பவன் ரத்தம் அப்படியே பெருகிடுதான் ராமன் தொடையிலேயே. பார்த்தார் ராமன், பாருப்பா சாதுக்கள் அப்படிங்கிறவ வந்து மனுஷிய ஜாத்தியில மட்டும் இருக்க மாட்டான், பறவைகள்ல கூட சாதுக்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ லட்சுமண. இப்போ இந்த கழுகு செத்து போயிடுச்சுன்றது நம்மளால தான் என்ன பண்ணுவோம், அப்படியே போட்டு போயிடுவோம். ஆனா ராமன், இந்த கழுகுக்கும் நம்ம சம்ஸ்காரம் பண்ணணும், நம்மளால நம்ம அப்பாவுக்கு தான் சம்ஸ்காரம் பண்ண முடியல, நான் அப்பாவோட ஃப்ரெண்டுன்ற ஜட்டாயு அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணுவோம்னு சொல்லி லக்ஷ்மணா இந்த கட்டையெல்லாம் எடுத்து வைப்பா, ஜட்டாயுக்கு நம்ம சம்ஸ்காரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சம்ஸ்காரம் பண்றாராம். அது மட்டும் இல்லாம லக்ஷ்மணன் அப்படியே புறம்புற, பார்ப்பா நம்மளுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது, நம்ம கஷ்டத்துக்கு என்னென்ன கஷ்டம் பார்ப்பா, ராஜ்யாத்து தம்சம் மனே வாசக சீதா நஷ்டோ விஜோகதா நீதிசீயம் மகாலட்சுமி நிர்தகத்தப்பி பாவகம். நம்மளுக்கு ராஜ்யம் போச்சு, சரி ராஜ்யம் போச்சு, காட்டு வந்து நிம்மதியா இருக்கலாம்னா சீதையை அவன் கடத்திட்டு போயிட்டான், சரி கடத்திட்டு போன சீதையை காப்பாத்துறதுக்கு ஜட்டாயு வந்தாருன்னா அவராலையும் காப்பாற்ற முடியல, அவரால் புல் விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்ல முடியல, அவரும் செத்து போயிட்டார். நம்மளோட கஷ்டத்தை பார்த்தா நெருப்ப கூட நம்ம கஷ்டம்ன்றது சுற்று போல இருக்கு, நெருப்ப கூட ஜாஸ்தியா சுற்றுறது நம்மள அப்படின்னு ராமன் சொல்ற. சொன்னதுக்கு அப்புறம் ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ற, யாகதிஹி யஜ்ஞசீலானாம் ஆகிதா ஆகிதாக்னேஷ்ட யாகதிஹி தாகதிஹி இந்த அகிதாக்னிகள்னு நிச்சய அக்னிஹோத்திரம் பண்றவாடுக்கெல்லாம் இந்த லோகம் கிடைக்குமோ. அபராதத்தி நாமியாச்ச அந்த பூமி பிரதாயினம் யுத்தத்துல போர்க்களத்துல புறமுதுகிட்டு ஓடாதவனுக்கு எந்த லோகங்கள்லாம் கிடைக்குமோ அந்த லோகங்கள்லாம் இந்த ஜடாயுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்ற. இது சம்ஸ்காரம் பண்ற தேவை சொல்ற வேத மந்திரம் இது. ஏ யுத்தந்தே உடனே சூராகான்னு சொல்லி இந்த வேத மந்திரத்தை ராமாயணம் அப்படியே உபபிரமணம் பண்றது. வேத மந்திரத்தை தான் இங்க சொல்லி ராமன் சம்ஸ்காரம் பண்ணியிருக்க. சரி, இந்த மந்திரத்தோட பலத்தினால இவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறாரோ இல்லையோ, நான் சொல்றேன்பா, மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகானுத்தமானே, என் லோகத்துக்கு என்னோட ஆணைப்பா நீ வைகுண்டத்துக்கு போவாய் அப்படின்னு சொல்ற. இதே ராமாயணத்துல இந்திரன் குறிச்சு திருச்சக்கூன்றவன் தபஸ் பண்ணான், சொர்க்கத்துக்கு நான் இதே உடம்போடையே போனோம் அப்படின்னு தபஸ் பண்ணான். வசிஷ்டர் சொன்ன அப்படிலாம் போக முடியாது, இந்த சரீரத்தை விட்டுட்டு போனாதான் உண்டு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரிட்ட போய் கேட்டான். விஸ்வாமித்திர வசிஷ்டர் தான் இனிமையாட்டே அவன் பண்ண அவனால பண்ண முடியாதுன்னு சொன்னான். நான் பண்றேன்னு சொல்லி இவர் நான் பண்றப்பா அப்படின்னு சொல்லி இவர் தபஸ் பண்ண, தபஸ் பண்ணி இவன் போறான் சொர்க்கத்துக்கு இதே லோகத்திலே. மேல பார்த்தான் இந்திரன் இதே உடம்பு கூட வரக்கூடாது, நீ என்னடா இதே உடம்பு கூட வரேன்னு சொல்லி கீழே சொன்னான். கீழே சொல்லணும்னா விஸ்வாமித்திர இருக்கும், ஐயோ என்னடா அது பிரபந்தங்களாக்ஷேமன் குறிப்புகள்.